श्रीमान वेंकटनाथार्य कवितार्चित केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां भयग्रीवमुपास्महे शुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्वानुन बद्ध दीक्षं अजानिधिं देह भृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये विशेष विपारिषदेषु नाथ विदग्ध गोष्ठी समरांगनेषु विकीशतो मे कवितार्चिकेन्द्रान् चित्वाग्र सिंहासनमभ्युपेयाः वन्दे लक्ष्मी हयग्रीवं गुरो मे मार्गदर्शकं येनापक्वमतिर्नूनं किञ्चिद्भूताहि संस्कृता अच्युत संप्रदायान् मां च्युतं मुकुन्द मे गुरो अरक्षदनुकम्पाते पदमनुसराम्यहं पद्मनाभ गुरुं वन्दे सदाचार्यम् अहं सदा कुलीनं भीषुशीलादि विग्रहं शुद्धवैदिकं रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीनस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं तथा पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं तत्सत्तं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तदेशिकयतीन्द्रकटाचलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाधेतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः यस्तुतिं यतिपतिप्रसादिनीं व्याजहार इति राजविंशतिं तं प्रपन्नजनशातकाम्बुदं नौमि सौम्यवरयोगि पुङ्गवं श्रीमाधवाङ्घ्रिजलजद्वज नित्यसेवा प्रेमाभिलाषय पराङ्कुशपादभक्तम् कामादिदोष अरमात्मपदाश्रितानां रामानुजम् इति पतिं प्रणमामि मूर्ध्ना श्रीरङ्गराजचरणाम्बुजराजहंसं श्रीमत्पराङ्कुशपदाम्बुजभृङ्गराजं श्रीभट्टनाथपरकालमुकाब्जमित्रं श्रीवत्सचिह्नशरणं यतिराजनीडे विज्ञापनम् इदम् अद्य तु मामखीलम् अङ्गीकुरुष्व यतिराजदयाम्बुराशे अज्ञोऽयमात्मगुणलेशविवर्जितश्च तस्मादरण्यशरणो भवतीति मत्वा इति यतिकुलधुर्यमेधमानैः श्रुतिमधुरैरुदितैः प्रहर्षयन्तम् वरवरमुनिमेव चिन्तयन्ति मतिर्यमेति निरत्ययम् प्रसादम् स்துதியானது வரவரமுனி ஸ்ரீ வரவரமுனி என்று போற்றப்படக்கூடிய மணவாள மாமுனி சாதித்தது யதிராஜ விம்சதி என்ற கிரந்தத்தில் இருக்கக்கூடிய சில பத்தியங்கள். பாஷகாரரை பத்தி அவர் சாதித்தது எப்படி யதிராஜ சப்ததிய சுவாமி தேசிகன் அருள் செய்தார் அது மாதிரி யதிராஜ விம்சதி சாதிச்சிருக்கார். அதில் இருக்கக்கூடிய சில பத்தியங்களை அடியன் விஜயாபனம் பண்ணேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்தர்வேபியா. எங்க வாத்தியார் சொல்வார், உபன்யாசம்னு சொன்னா கதை சொல்றது. ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டா, கதை பண்றதுன்னு இருக்கு, அப்புறம் கதை விடுறதுன்னு இருக்கு. மூணு ரகம் இருக்கு. கதை சொல்றது ஒண்ணு, கதை பண்றது, கதை விடுறதுன்னு. நிச்சயமா கடைசி ரெண்டு பண்ணக்கூடாது, கதை சொல்லலான்னு. ஆனா சொல்ற கதையானது கொஞ்சம் பிராமாணிக்கமா இருக்கணும். ஏன்னா நேற்று ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்தாரு, என்ன வெறும் ஸ்லோகமா வாசிட்டு இருக்க உபன்யாசத்துல அப்படின்னு. எங்களுக்கு பாடம் சொல்லிதான் பழக்கம். பாடம் சொல்றதுன்னா கையில புத்தகம் இருக்கும், நாலு வார்த்தை படிச்சுட்டு அர்த்தம் சொல்றது. அப்பதான் அது பிராமாணிக்கமாவும் இருக்கும். இன்னொன்னு அடியன் உபன்யாசத்துல ஒண்ணு விஷயம் இல்லைன்னா கூட அந்த பத்தியங்களை கேட்டா ஒரு புண்ணியம் தான், சொல்ற அடியனுக்கு ஒரு புண்ணியம் தான். ஆக மொத்தம் இன்னைக்கு என்ன தெரியுதுன்ற ரீதியில பாக்கச்சு அட்லீஸ்ட் அந்த புண்ணியமான கிடைக்கிறது. அதுக்காக தான் அடியன் பத்தியங்களை வாசிச்சு அத்தத்தை சொல்லிட்டு இருக்கேன். நேத்திக்கு பட்சிகள் கொடுக்கற ஒரு இன்டர்பிரன்ஸ், அது போக இந்த ஓணாம் பள்ளியெல்லாம் திரும்ப ஓடித்து ரொம்ப அமக்கலம் பண்ணித்து, அதுல என்னன்னா அடியான கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் லூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப அப்படி இதுவா இருந்தேன். இருந்தாலும் நீங்க எப்பெல்லாம் அதை விரட்டினாலும் அப்பெல்லாம் அடியான பயம் என்னன்னா என் மேல பாய போறது அப்படின்ட்டு பாஞ்சா எந்த பக்கம் ஓடலான்னு மனசு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யத்தை சொல்லலான்னு தோன்றது. எதுக்கு அந்த அந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அறிவுன்றது இருக்கு, அதான் ஞானம்னு சொல்றோம். எல்லா ஜீவராசிகளும் தன்னை உணர்றது, தன்னை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய விஷயங்களையும் உணர்றது. அவைகளுக்கு என்ன நேத்திக்கு ஏன் அந்த கலக்கம்னு கேட்டா, அவைகளோட இடத்துல நம்ம உட்காந்து இருக்கோம், அதை பார்த்துன்னு வந்திருந்திருக்கு. என்னடா இங்க கூடிய உட்காந்துருக்கா நம்மளோட இடத்த ஆக்குபை பண்றாருன்னு வந்து விரட்டுறது. இந்த ஒரு விஷயம் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் பொது. அதாவது அஜானத்தில் இருக்கச்சு மனுஷன் என்ன, ஓணன் என்ன, பள்ளி என்ன, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் அந்த சாப்பாட்டுக்காக பிரயத்தனப்படுறோம். நம்ம இடத்த காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம ஆத்து காம்பவுண்ட் சவர்னு சொன்னா அதுக்குள்ள பக்கத்தாத்து மரத்தினுடைய இலை விழக்கூடாது, இலை கிளை வரக்கூடாது. இது ஏன் ஏரியா அல்லது எங்க ஏரியா, எல்லாமே பகவான் கொடுத்திருக்க எல்லாம் பகவானோட சொத்தா இருக்கிற பட்சத்துல நாம என்ன பண்றோம்னா ஒரு காம்பவுண்ட் சுவரை போட்டு என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்னு, எல்லாருக்கும் ஒரு உணர்வு பொதுவா இருக்கு, அது என்னன்னு கேட்ட நம்மளை காப்பாத்திக்கிறது. யோக சூத்திரத்தை சொல்லச்சு, ஸ்வரசவாகி விதுஷோபி ததாரூடோ அபினிவேஷா, ததாரூடோபி நிவேஷகான்னு பேர். அபினிவேஷகன்னு சொன்னா அந்த ஃபியர் ஆஃப் டெத் அல்லது கண்டினியூட்டி ஆஃப் லைஃப், அது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட். எந்த ஒரு ஜீவராசிக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாத்துக்கணுன்ற எண்ணமானது இருக்கு. இப்ப தன்னை காப்பாத்துக்கணும்னு சொன்னா நிச்சயமா அந்த சரீரத்தோட தான் அந்த பாவம். இப்ப ஆஸ்திக மதங்கள்ல ஒன்னு ஒத்துட்டு இருக்கா, என்ன ஒத்துட்டு இருக்கான்னு சொன்னா ஆத்மா வேற சரீரம் வேறன்னு ஒத்துட்டு இருக்கா. ஆனால் அனுபவத்தில் நம்ம பாக்குச்சு, நாம் நான் பிரயோகமானது சரீரத்தோட சேர்ந்துதான் இருக்கு. இப்ப என்ன இதனால சிக்கல்னு கேட்டா, நம்ம சம்பிரதாயத்தை தவிர மிச்ச எல்லாருமே என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, அந்த எனது அப்படிங்கிற அறிவு ஜீவாத்மாக்கு சொந்தமானது கிடையாது. ஒன்னு, அறிவுன்றது ஜீவாத்மாக்கு சொந்தமானது கிடையாது. அல்லது தாண்ட எண்ணமானது இருந்துட்டு போட்டோம், தாண்ட அறிவு இருந்துட்டு போட்டோம், ஆனா தன்னை காட்டிலும் வேற அப்படிங்கிற அறிவானது ஜீவாத்மாக்கு சொந்தமான விஷயம் கிடையாது. ஆனா அறிவானது ஏற்பட்டுட்டே இருக்கு, அதை யாரும் டினை பண்ணல இல்லையா. ஞானமானது ஒரு ஒரு க்ஷணம் ஏற்பட்டுட்டேதான் இருக்கு. இப்ப இந்த ஞானம் எங்க ஏற்படுறதுன்னு சொன்னா, மிச்ச பேர்ல என்ன சொல்ற, சரீரத்துக்கே ஏற்படுறது அப்படிங்கிற கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், ஆனா அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப சரீரத்துக்கே ஏற்பட்டதுன்னு சொன்னா பிரகிருத்தியே இப்ப இயங்குறதுன்னு ஆயிடுறது. இப்போ அப்ப ஜீவாத்மா சரீரத்துல இருந்தா கூட இந்த பிரகிருத்தியே என்ன பண்ண, தானே இயங்குறதுன்னு ஆயிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா வித்தியாசங்களுக்கும் அந்த பிரகிருதி காரணம் ஆயிடுறது. இப்போ ஆனா அது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பொதுவா நம்ம ஒரு பலனை அனுபவிக்கிறோம்னு சொன்னா அந்த பலனை அனுபவிக்கிறது மாதிரி அந்த காரியத்தை நம்ம பண்ணிருக்கணும். அந்த காரியத்தை பண்றதுக்கு ஒரு அறிவு வேணும். அதாவது இதுதான் சொல்லுச்சு, ஞாத்ருத்வம் கர்த்திருத்வம் போக்திருத்வம்னு டெக்னிக்கலா சொல்லுவா. ஒன்னும் இல்ல, சிம்பிளா என்னன்னு கேட்டா, நான் ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிச்சிருந்தேங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் கர்மா அப்படிங்கிறோம். அப்ப கர்மானா அதை நான் முன்னாடி பண்ணிருக்கேன், எப்பயோ பண்ணது. அப்ப எப்பயோ ஒரு காரியத்தை பண்ணதுக்கு அறிவு வேணும். இப்ப சில பேர் என்ன பண்றா, ஞாத்ருத்வத்தை ஒத்துக்கிறா ஆனா கர்த்தத்துவம் கிடையாது போக்திருத்தம் கிடையாதுன்றா. அல்லது போக்திருத்தத்தை ஒட்டுக்கிறா, அறிந்து கொள்ளும் தன்மை இல்ல, செய்யற தன்மை இல்லைங்கிறா. இதெல்லாம் முரண்பாடுகள். ஏன்னா அப்படி எந்த ஒரு சிருஷ்டியும் இருக்காது. ஒருத்தர் பண்றார், ஒருத்தர் பலன் அனுபவிக்கிறார்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியாது விஷயத்தை? நம்மளே வச்சனம் சொல்றோம், தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்றோம். அப்ப டிஃபரன்சஸ் அவ்வளவு இருக்க, அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம எங்கேயோ கொண்டு போய் ஆக்டிவ் பண்ண முடியாது. ஆகையினால் நம்ம சம்பிரதாயத்துல ஞாத்ருத்வம், கர்த்திருத்வம், போக்திருத்வம் இந்த மூணு ஜீவாத்மாக்கு தான் உண்டு, தவிர சரீரத்துக்கு கிடையாது. அதாவது ஜீவாத்மாக்கு அறியும் தன்மை உண்டு, ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய தன்மை உண்டு, அந்த காரியத்தினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் நிச்சயமா உண்டு. ஆனா என்னன்னு கேட்டா அது பகவத் அதீனமா இருந்துருக்கு. நமக்கு சுவாதந்திரம் கிடையாது, லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிரகிருதியுடைய ஒரு லிமிடேஷன்ஸும் இருக்கு. ஏன்னா இந்த சரீரத்தை மிஞ்சி நம்மளால ஒன்றும் காரியம் பண்ண முடியாது. இதுக்கு என்ன சக்தி இருக்கோ அதை கொண்டுதான் நம்ம காரியம் பண்ண முடியும். அதுவே பாதி நேரம் நம்மளால சரீரத்தை நியமிக்க முடியல. நம்ம நினைக்கிறோம், ஆனா சரீரம் இயங்க மாட்டேன்றது. அப்ப இந்த கர்த்திருத்துவமானது எல்லாமே லிமிட்டடா இருக்கு. அவ்வளவுதான ஒழிய இந்த தர்மபூத ஞானம் ஒரு விஷயத்தை ஒத்துண்டு ஜீவாத்மாக்கு மூன்று விஷயங்களும் உண்டு. அது வெறும் ஞான சுரூபம் கிடையாது, அதுக்கு பிற விஷயங்களை அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கு. அந்த தன்மையினாலேயே அதுக்கு காரியம் பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கு. அந்த காரியம் பண்றதுனாலேயே அந்த காரியத்தினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கக்கூடிய அந்த அந்த தன்மையும் உண்டு. இது எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பார்க்கலாம். நம்ம அறிவுன்றது உண்டார விஷயம் இல்ல, உள்ளுக்குள்ளேந்து வரக்கூடிய விஷயம் அது. ஒரு அந்த உணர்வுன்றத பிரத்யட்சமா பார்க்கலாம். இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருப்பா, அந்த காலத்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு குழந்தைய முதல்ல கொண்டு போய் காமிச்சோம்னா அப்படி காலை பிடிச்சி தூக்குவா குழந்தைய, தலகையே அவர் தொங்க விடுவா. முதல்ல ஏன் தொங்க விடுறான்னு அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கான்னு முதல்ல பாக்குறா, அந்த அறிவானது ஒழுங்கா செயல்படுறதா. ஆனா எல்லா குழந்தைக்கும் அப்ப அந்த பயமானது இருக்கு. அது ஏன் பயப்படுறது? முதல்ல அம்மா வயிற்றுலேருந்து வெளில வந்த உடனே பயம், அதுக்கு உள்ள சௌகரியமா இருந்தது, வெளில வந்தவொடனே கண்டிஷன் சரியில்லைன்னு தெரியறது. அதே மாதிரி டாக்டர் எதுக்கு இந்த பரீட்சை பண்றாருனா மூளை சரியா இயங்குறதான்னு பாக்குறோம். அப்ப இது யாரும் சொல்லி தரது இல்லையே, நீ பயப்படுன்னு குழந்தைக்கு சொல்லித்தரமான அந்த உணர்வு உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான் வெளில வருமே தவிர வெளிலேருந்து எல்லா விஷயத்தையும் உள்ள போறது இல்ல. லௌகிகமான ஞானம் ஏற்படுறது வேற, அதுக்கப்புறமா இந்திரியங்கள் வருது போறது. ஆனா இதுதான் இந்த இதெல்லாம் பார்த்தா நம்ம சம்பிரதாயத்தோட மட்டும்தான் ஒட்டி போறது. என்ன ஆக மொத்தம் பார்த்தோம்னா, ஒரு ஜீவாத்மாக்கு தன்னை அறிந்து கொள்ளும் ஞானமும் உண்டு, தன்னை தவிர பிற விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் ஞானம் உண்டு. அந்த ஞானத்தினால அது ஒரு கர்மாவை பண்றது, அந்த கர்மாவனால ஒரு பலன் வருது, அந்த பலனை அது அனுபவிக்கிறது. அப்பதான் பிரம்மத்து மேல கூடிய தோஷமானது போகும். சில பேர் சொல்ற எல்லாம் தெய்வமே பண்றது, நாம ஒன்னும் பண்ணல அதுவும் தப்பு, எல்லாம் நானே பண்றேன் அதுவும் தப்பு. ரெண்டுக்கும் நடுவில் தான் எங்கேயும் இருக்கு. தெய்வ எதையே பண்ண வைக்கிறது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆபீஸ் மாதிரிதான், விசிஷ்டாதிக்கும் ஒரு ஆபீஸ்க்கும் நிறைய ஒரு ரிலேஷன், ஒரு கட்டுரை எழுதலாம். நமக்கு அங்கங்க ஒரு லிமிடெட் பவர் கொடுக்குறாங்க, ஒரு பொசிஷன் இருந்தா ஒரு லிமிடெட் பவர், அது மாதிரிதான் அதுவும் அந்தந்த ஜென்மாக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இது நம்ம ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம், அதுக்காக இதை சொன்னேன். இப்ப நம்ம உபன்யாசத்துக்கு போகலாம், இத்திராஜ வைபவத்தை அனுபவிக்கலாம். ராமானுஜாச்சாரே சரணப்பிரவணம் பரதேவவத் வடுக்க பூர்ணமகம் வந்தே பரஜான பயோநிதியம் அப்படின்ற வடுக்க பூர்ண அவருடைய வடுக்க நம்பியினுடைய தனியனை அனுசந்தானம் பண்ணிட்டு, நேற்றைய தினம் சதஸ்த பூர்ணோபி ததாந்தரஜ்ஞ சம்மானயந்தம் சத்யதி சார்வபௌமம் தத் தரிசனம் சேத மிதீரிய துஷ்ட கட்டாட்சயன்னு லக்ஷ்மண தர்சனம் தத்துன்னு கோஷ்டி பூர்ணன்னு சொல்லக்கூடிய திருக்கோஷூர் நம்பி, இது இவருடைய தரிசனம், இது எம்பெருமானார் தரிசனம்னு தீர்மானம் பண்ணி, அதனால அவருக்கு ஒரு விசேஷமான கட்டாட்சத்தை அருளி மேற்கொண்டு இவர் இதை நடத்தி வைப்பதுன்னு சொன்னார். ஒருத்தர் சொன்னார், என்ன சுவாமி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கு, ஒன்னு பாலிடிக்ஸ் எல்லாம் விஷயம் சொல்றதே இல்லையே அப்படின்னு, ஏதாவது சொல்ல வேண்டாம் உபன்யாசம், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இழுக்க வேணாமா அப்படின்னார். அதனால ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். பத்னியும் பரித்தேஜ்ய வீதராகன்னு இதை பார்த்தோம். பாஷ்யக்காரர் அவருடைய பத்னியை தியாகம் பண்ணார், சன்னியாசம் வாங்கிட்டு பார்த்தோம். அது ராமனாகட்டும் ராமானுஜனாகட்டும் இல்ல இந்த நாட்டு பிரதம மந்திரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவன் பத்தினியை விட்டா வேற டார்கெட் ஃபார் கிரிட்டிசம் தான்றது நமக்கு நீ தெரியறது, அவ்வளவுதான் அந்த பொலிட்டிக்கல் லிங்க். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்குங்க. அதற்கடுத்து கதையை பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல, அதாவது இன்னும் வரப்போற சில ஸ்லோகங்கள்ல, யார் யாருக்கிட்ட இருந்து பாஷ்யகாரர் என்னென்ன அதிகரிச்சார் என்னென்ன கத்துண்டாருன்னு பார்க்கலாம். தத்த ராமானுஜ சம்யமீந்திரோ குரு மகா பூர்ணம் அவந்த தாத புனச்சரங்கேஷ குரு கிரஹீத்தும் காஞ்சித் விசேஷான் சததாதிதேச. அதற்கு பிறகு திருக்கோசூர் நம்பியிடத்திலிருந்து பாடத்தை கத்துண்டு திருவி சிவங்கத்துக்கு வரார். வந்து மகா பூர்ண பெரிய நம்பிய மறுபடியும் வணங்குறார். அவரை சேவிச்சுட்டு அடுத்தது என்ன, அதாவது அடிக்கடி நம்ம வந்து நம்முடைய ஆச்சாரியர்களை போய் தண்டம் சமர்ப்பிச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் சொல்லி மேலும் ஏதாவது பண்றதுக்கு ஆசைப்பட்டு அவகிட்ட உத்தரவு வாங்கிக்கிறோம். ஆச்சாரியனிடத்துல ஒரு ஆக்ஞைய வாங்கிட்டு பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு ஒரு சிரேஷ்டம் உண்டு. நம்மளாம் எதையாவது பண்ணிட்டு மாட்டிக்க வேண்டாம், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருடைய ஒரு அனுகையை வாங்கிட்டு பண்றதுன்றது ஒரு சிரேஷ்டமான காரியம். அப்ப பாஷ்யகாரர் மகாபொன்ற போய் தண்டம் சமர்ப்பிக்கிறார். எடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கிறார். அப்ப சொல்றார், ரங்கேஷ குரு கிரஹீத்தம். ரங்கேஷர் சொன்னா திருவரங்க பெருமாளரையன் அவருக்கு பெயர். அவர் ஆளவந்தாருடைய குமாரர் மற்றும் சிஷ்யர். அவரிடத்துல போய் நீ மேற்கொண்டு வாசிப்பதுன்னு சாதிச்சார். சம்பிரதாய பரிசுத்தின்ற கிரந்தத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார். பாஷ்யக்காரருக்கு யார் யாரெல்லாம் ஆச்சாரியர் இருந்தார், யாருக்கிட்ட என்னென்ன கத்துந்தார்தெல்லாம் அங்க அழகா சாதிச்சிருக்கார். இப்போ திருவரங்க பெருமாள் அவருடைய இடத்துக்கு போய் பாஷ்யக்காரர் பிரார்த்திக்கிறார். சதச்சடாரேர் சரம பிரபந்தம் ததர்த்த சாரம் சுகவி பிரபந்தம் ஸ்தோத்ரத்வயம் சார்த்த விசேஷயுத்தம் தஸ்மாத் கிரஹீத்வா புனராப பூர்ணம். அந்த அவருடைய இடத்துல ஷடாரியனுடைய சரம பிரபந்தம், சரமன்ற வார்த்தைக்கு நேத்து அர்த்தம் பார்த்தோம், சரமன்னா கடைசி அர்த்தம். திருவாய்மொழிதான் நம்மழவ சாதிச்ச கடைசி பிரபந்தம். நாலு பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, அதற்கு பிறகு திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியினுடைய ஒரு சந்தையோ அல்லது அதனுடைய அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணார். அதற்கு பிறகு சுகவி பிரபந்தம் போட்டார். சுகவின்னு சொன்னா மதுர கவி, மதுர கவி ஆழ்வாருடைய அந்த 11 பாசுரங்கள், கண்ணன் சிறுத்தாம்பு, அதுல புதிஞ்சி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பார்த்தா சின்ன பிரபந்தம் மாதிரி இருக்கு, ஈஸியா நம்ம வாசிக்க வர மாதிரி இருக்கு, ஆனா அதுக்குள்ள பல அர்த்தங்கள் புதிஞ்சிருக்கு. இன்பத்தில் இறைஞ்சுதல் சுவாமி தேசிகன் தனி பாசனமே பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு பத்தியத்துக்கும் ஒரு வார்த்தையை போட்டு அழகா பிரபந்தம் சாதிச்சிருக்காரு. இதுல ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னு கேட்டா, ஆழ்வார்களுக்கு என்ன ஏற்றம்னு கேட்டா, வெறும் பக்திமான்கள் இல்ல, ஞான பூர்வகமான பக்திமான்கள். மதுரகவியா விற்த்தாந்தத்தை லகுவா பார்த்தோம்னா, கண்ணன் தன்னுடைய விபவ அவதாரத்தில் இருந்தப்பவே அவர் அவதரிச்சவர். அப்ப வடநாட்டு யாத்திரைக்கு போறார். போனா அங்க அவரை ஒரு ஒரு ஜோதியானது கவர்ந்து இழுக்கிறது, அது தெற்கு பக்கத்துல. அதை பின்தொடர்ந்து வந்தா அது திருக்குறுன்னு சொல்லக்கூடிய ஆழ்வாரத்தினர்ல அந்த ஜோதியானது அங்க கொண்டு விடுறத வர. அப்ப ஒரு புளிய மரம் இருக்கு, புளிய மரத்துக்கு நம்ம ஆழ்வார் ஒரு யோக திசையில இருக்கார். இவருக்கும் ஒரு ஆச்சாரியனை தேடிட்டு இருக்கார். சில சமயம் சிஷ்யர்களும் ஆச்சாரியரை பரீட்சை பண்ணி பார்க்கலாம். சில சமயம் சரணாகதி பண்ணிக்க போறவா கூட அந்த சரணாகதி கொடுக்க போறவாள பரீட்சை பண்ணி பார்க்கலாம். சுக்ரீவன் பண்ணி பார்த்தான். சுக்ரீவனுக்கு ராமனிடத்துல சந்தேகம், ஏன்னா வாலி அவன் க்ளோஸ்ல பார்த்திருக்கான், வாலிக்கிட்ட அடி வாங்கியிருக்கான், அவனுக்கு தெரியும் வாலி எவ்வளவு பலசாலின்னு சொல்லிட்டு. இந்த ராமனுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் அவனுக்கு. அப்ப என்ன பண்றான், வாலி துந்துபின்ற அரக்கனை கொண்டுட்டு அவனுடைய சரீரத்தை தூக்கி அடிக்கிறான். அது பல யோஜனைகள் தாண்டி போய் ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்துல போய் உயருது. அப்ப அதெல்லாம் சொல்லி சுக்ரீவன் சொல்றான், அந்த மசங்க அந்த ஆசிரமத்துல போய் இருந்து இதுதான் துந்துபினுடைய காயம், இத வாலி ரொம்ப அனாயாசமா தூக்கி அடிச்சான்னு சொன்னப்ப அப்ப பாதாங்குஷ்டன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அழகா ராமன் என்ன பண்ணா, கட்டவரலால இடதுகால் கட்டவரலால தள்ளிவிட்டப்ப அது எங்கேயோ போய் விழுந்ததுன்னு உடனே யோசிச்சான். வாலி இந்த துந்துபிய கொன்னப்ப துந்துபியினுடைய சரீரத்துல மாம்சம் ரத்தம் எல்லாம் இருந்தது. அப்ப அது கனமா இருந்தது. இப்ப எல்லாம் வத்தி போச்சு, வெறும் எலும்பு கூட தான் இருக்கு. எலும்பு கூடுன்னு பெரிய வெயிட் இல்லையே அப்படின்னு நினைச்சான். உடனே எடுத்து பார்த்தா அங்க இருக்கு பாரு மரம் இருக்கே, இந்த மரத்தை வாலி வந்து அனாயாசமா உடைச்சிருவாங்க. ஒரு மரம் என்ன, ஏழு மரத்தை அடிக்கிறேன்னு லைனா இருந்த ஏழு மரத்தை ஒரே அம்பினால் அடிச்சார். அந்த அம்பும் எங்கேயவங்கெல்லாம் போய் திருப்பி வந்தது. அப்ப விசுவாசம் ஏற்பட்டதான் அவனுக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, பெருமாவளை போய் பரீட்சை பண்ணி பார்த்து சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு. அது மாதிரி மதுரகவி என்ன பண்றார், ஒரு க்வெஸ்சன் போடுறார். அந்த க்வெஸ்சன் என்னன்னு கேட்டா டெக்னிக்கல் அப்படின்னு சொல்றமா இல்லையா, ரொம்ப டெக்னிக்கலா இருக்குல்ல, தலைக்கு மேல போறது. அந்த மாதிரி டெக்னிக்கலா கேட்கிறார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை சென்று எங்கே கிடக்கும். ஒண்ணுமே புரியல, என்ன சுவாமி இது, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால்னா அது கீதையில அந்த அர்த்தமானது இருக்கு. ரெண்டாவது அத்தியாயத்துல கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கச்சே சொல்றார், கதாசூ நகதாசூம் நானு சோசந்தி பண்டிதாக, கதாசு அகதாசும் சொல்ற. அசுன்ற சொல்லுக்கு பிராணன் அர்த்தம். அப்ப கத அசு, கத அசு தான் கதாசுன்னு ஆறுது. கதாசுக்கு என்ன அர்த்தம்னா, எதில் பிராணனாது பிராணனானது இல்லையோ, அதாவது எது இறந்ததோ அதான் அச்சித்து, அதான் பிரகிருதி, அது செற்றதுன்னு அர்த்தம். அது இறந்ததுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா, அதுக்கு ஒரு டெக்னிக்கலா டெபினேஷன் கேட்டா அது பிராணன் இல்லாதது. அகதாசுன்னு சொன்னா எதனிடத்துல பிராணன் இருக்கோ, அது எது ஜீவிச்சு இருக்கோ, அது எதுன்னு கேட்டா ஆத்மா. அப்ப பண்டிதர்கள் சரீரத்தை பத்தியும் கவலைப்படுறதில்ல, ஞானிகள் ஆத்மாவை பத்தியும் கவலைப்படுறதில்லன்னா புரியலையே, ஏதாவது ஒன்ன பத்தி கவலைப்படுற மாதிரி இருக்கணும். ரெண்டு பத்தி கவலைப்படுறதில்லன்னா, ஏன்னா இந்த சரீரமானது நம்ம எவ்வளவு பாதுகாத்தாலும் அழிய போற விஷயம்தான், ஆத்மாவானது எவ்வளவு அலட்சியமா இருந்தாலும் அழியாத வஸ்து. இதை தெரிஞ்சவா ஞானிகள், ஆத்மானா அழியாதது, சரீரம்னா அழியக்கூடியது. அதனால அவளுக்கு ரெண்டத்தை பத்தி விசாரம் இல்லைன்னு சொன்னார். இப்ப அததான் மதுரகவி ஆழ்வார் செற்றதில் வயிற்றில் போட்டுள்ளார். இப்ப இந்த சரீரமானது ஆஸ் குட் அஸ் டெட், நம்ம இருக்க வைக்கணும்னா அது ஏதோ ஜீவிச்சுட்டு இருக்க மாதிரி தோன்றது. அப்ப செற்றதின் வயிற்றில் சிறியது பிறந்தால்னு போட்டுட்டார். சிறியதுன்னு சொன்னா ஜீவாத்மா. அடியேன் சிறிய ஞானத்தின் அழிவாத சொல்றதுக்கு தாத்பரியம் கேட்டா, சொரூப ஞானத்தை அவரை பொறுத்தவரைக்கும் சொரூப ஞானம், நம்மளை பொறுத்தவரைக்கும் சுவாவ ஞானம் வச்சுக்கலாம். அப்ப சொரூப ஞானமா ரொம்ப சின்னது, அதான் சிறிய ஞானத்தின்னு ஜீவாத்மாக்கு பெயர். எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு சொன்னா, அந்த சரீரமானது என்னென்ன கர்மாவெல்லாம் அதை கொண்டு பண்றோமோ, அப்ப அந்த பலன்களை அனுபவிக்கிறது தான் அந்த சரீரமே. சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு கேட்டா, அது பகவத் ஆராதனத்துக்காக கொடுக்கப்பட்டது. இது ஒரு நமக்கு ஒரு மீன்ஸ். இது என்ன மீன்ஸ்னா, இது ஒரு ஒரு வழி. சரீரம் விளையாட்டி ஒரு காரியம் பண்ண முடியாது. சரீரம் மாத்தியம் கழு தர்ம சாதனம் சொன்னா கலிதாசன். இந்த சரீரத்தை கொடுத்த பர்பஸ் என்னன்னு கேட்டா, தர்ம காரியம் பண்றது தான். அதுலயும் சரணாகதி தர்மத்தை அனுஷ்டிக்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் வச்சுட்டு இருக்கோம். ஆனா என்ன ஆயிண்ட்டுக்குன்னு கேட்டா, அந்த சரீரத்துல பல லேயர்ஸ் இருக்கு. அன்னமயம் இருக்கு, பிராணமயம் இருக்கு, மனோமயம் இருக்கு, விஞ்ஞானமயம் இருக்கு, அப்புறம் ஆனந்தமயம் லேயர்ஸ் எல்லாம் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட போக்கஸ் எல்லாம் அன்னமயத்திலே இருக்கு. நம்மனா உங்களை சேர்த்துக்காதீங்க, நான் அடியன மாதிரி சொல்றேன். அன்னமயம்னா அந்த ஃபுட் லேயர் இருக்கு பாருங்க, அதுல தான் நம்ம போக்கஸ் எல்லாம் இருக்கு. மத்தியானம் என்ன சாப்பிடலாம், ராத்திரி என்ன சாப்பிடலாம், காதல் என்ன சாப்பிடலாம், ஏன்னா இதுக்கு பசிக்கும். எனக்கு இதுக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது சொல்றோம் நம்ம. இன்னைக்கும் ஞானிகள்லாம் எழுந்து இருக்கா, இந்த சரீரத்துக்கு ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னு பேசுறவா இருக்கா, இதுக்கு இதுக்குன்ற எதுக்குன்னு அந்த சரீரத்தை சொல்லிட்டு இருக்கா. நம்மளை பார்த்துக்கு எனக்கு பசிக்கிறது எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா, தர்ம காரியத்தை பண்றதுக்காக. அதுல நிச்சயமான ஒரு ஒரு உணர்வு நமக்கு வேணும். அதுவும் முக்கியமா நம்ம பாரிபாஷிகமா சொல்றதா இருந்தா, கைங்கரியம் பண்றதுக்காக தான் அந்த சரீரமே இருக்கு. ஆனா அதை ரட்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு நம்ம கிட்ட ஒரு வண்டியோ அல்லது ஒரு வஸ்துவோ இருக்கா, வஸ்துவோ இருந்தா அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். மெயின்டைன் பண்ணலாம் வஸ்து பழகா போயிடுறது, அப்புறம் அது உபயோகத்துக்கு ஆகாது. அது மாதிரி இந்த சரீரத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். எதுக்குன்னு கேட்டா, மறுபடியும் அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுறதுக்காக. சோ அதை ரட்சிக்கக்கூடிய ஒரு தர்மம் நம்ம கிட்ட இருக்கு. சில பேருக்கு திடீர்னு சந்தேகம் வருது, பிரபத்தி பண்ணிட்டா மருந்து மாத்திரலாம் சாப்பிடலாமா அப்படின்னு, அப்படியே விட்டுடலாமான்னு. அப்படியெல்லாம் பகவான் நம்மள இருக்க சொல்லவே இல்லை. இப்படி பாசிட்டிவா நினைப்போம், மருந்து மாத்த சாப்பிட்டு தெம்பா இருப்போமே, இன்னும் இந்த கைங்கரியம் பண்ணுவோமே, அவ்வளவுதானே, அப்படி நினைச்சுப்போம் எல்லாத்தையுமே. அந்த எண்ணமானவன் நமக்கு வேணும். அப்ப ஆழ்வார் அதுக்கு பதில் சொல்றாரு, அத்தை தென்று அங்கேயே கிடக்கும். ஞானம் வராத வரைக்கும் அந்த ஜீவாத்மா ஆனது அந்த சரீரத்திலேயே இருந்துருக்கும். அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன்னு அழுவார். சிருஷ்டியும் போது ஒரு சரீரத்தை கொடுக்கறான் இல்லையா, அதுதான் வீணி சரீரம். அதிலேயே நம்ம என்ன இருக்குன்னா, மறுபடியும் அதுல இருந்து புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சரீரம் கிடைச்சிட்டே இருக்கு. அதான் ஆக்கையின் வழி உழல்வேன் தவிச்ச. அப்படிப்பட்ட மதுர கவியினுடைய அந்த பிரபந்தம், மேலும் சடகோபருடைய அந்த திருவாய்மை பிரபந்தத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் அங்க போய் சுவாமி அதிகரிக்கிறார். அதற்கு பிறகு புனர்ணியுக்தோரியதீஷாம் மலாதராச்சாரிய வராசுமேதாஹாம் ஷடாரி சூக்தே பரகால சூக்தே அர்த்தம் சஹசிரசோப்ய கிருண்ணாத். மாலாதரன் சொல்லக்கூடிய திருமாலையாண்டான், திருமாலையாண்டான் பக்கலிலேன்னு எடுக்கிறார் பங்கி சுவாமி. அந்த திருமாலையாண்டான் ஆச்சாரியிடத்துல போயிட்டு மறுபடியும் திருவாய்மொழிக்கு உண்டான சில அர்த்த விசேஷங்களை கத்துட்டு கலியனுடைய சூக்திகள், அந்த சூக்திகளுடைய அர்த்தங்களை ரகசியமா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதற்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான பத்தியம் என்னன்னா, ஏவம் விதோர்த்தோ பிசுதோ பவேதி உக்தோ க்வசித் தத்ர ஈஸ்வரேன ஸ்ருத்வா குரு பூர்ண யுகாய சாஹ தாப்யாம் தேனாப்யபிநந்திதஸ்தஹ. திருமாலையாண்டன் திருவாய்மொழிக்கு அவருக்கு அர்த்தம் சொல்ல ஒரு பாசுரத்துக்கு பாஷ்யக்காரர் அந்த அர்த்தத்தை சுவீகரிச்சுக்கல. இப்படி சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி சொன்னா தேவலையா இருக்குமேனு தோன்றதுன்னு பாஷ்யக்காரர் கத்துக்க போனவர் அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை சொல்ற. என்ன பாசுரம் சொன்னா, அரியா காலத்துள்ளே அடிமைக்கு அன்பு செய்வித்து அரியா மாமாயத்து அரியேனை வைத்தாயால்னு அந்த பாசுரமானது போது திருவாய்மொழியில, அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனகாவி உள்கலந்தேன்னு பாசுரம். அந்த பாசுரத்துல சின்ன சுவாரஸ்யத்தை பார்த்துட்டு நம்ம இந்த கதை கூறுவோம். ஆழ்வார் சாதிக்கிறார், அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று. குரல்னா வாமன அவதாரம். எவ்வளவு ஒரு சிறிய உருவம் சொன்னா அந்த குழந்தைக்கு போய் கேட்க கூட தெரியலையா. நிலம் மாவலி மூவடி கொடுன்னே சொல்லல, கிரியாபதம் கூட போட தெரியலையா, அதாவது வேர்பு கூட போட தெரியலையா. நிலம் மாவலி மூவடி, நம்ம மாத்து குழந்தைகள்லாம் அம்மா அப்புச்சி அவள்தான் சொல்லும், கொடுன்னு கூட சொல்லாதே. அம்மாவுக்கு தெரியுமே அம்மா அப்புச்சின்னா, அம்மா உன அப்பச்சி கொடுக்க போறா, ஏன்னா அந்த ஸ்டேஜில் அவ்வளவுதான். அது மாதிரி நிலம் மாவலி மூவடி நிலம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அழுவார் அனுபவிக்கிறார். அதான் போட்டினர், அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்னன்னு. இப்ப நமக்கு இங்க என்ன விஷயம்னு கேட்டா, அரியா காலத்துள்ளே அடிமைக்கு அன்பு செய்வித்து அரியா மாமாயத்து அரியனை வைத்தாயான்ற ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நீ எனக்கு அன்னைக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கான புத்தியை கொடுத்த, இன்னைக்கு மறுபடியும் நான் இந்த அஜ்ஞானத்துல உழுதுன்னு இருக்கேன்னு ஆழ்வார் சாதிக்கிறது ஒரு அர்த்தம். ஆனா பாஷ்யக்காரர் பார்த்தார், ஏன் அப்படி சொல்லணும், அவர் அர்த்தத்தை திருப்பதர், இந்த பிரகிருதி மண்டலத்துல ஊதின்றிருந்த எனக்கு நீ இப்படி ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிய, கைங்கரியம் பண்றதுக்கான புத்தியை கொடுத்திருக்கியன்னு அர்த்தத்தை மாத்தினார். அப்ப மாலாதாரருக்கு, அதாவது திருமாலையாண்டானுக்கு, சரி இங்க நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், போய் நான் எங்க ஆச்சார இடத்துல கேட்டு வரேன்னு சொல்லிட்டு பெரிய நம்பியும் திருக்கோஷி நம்பியும் போய் இந்த அர்த்தத்தை பிரார்த்திக்க, அவ சொல்றா ஆமா ஆமாம் ஆளவந்தார் இந்த அர்த்தத்தையும் சாதிச்சுண்டு சொல்ற. அப்ப அந்த மாதிரி அர்த்தமும் முன்னாடியே இருந்திருக்கு. இது எப்படி தெரியும், எப்படி தோன்றும்னு கேட்டா, அந்த பாவம் இருந்தாதான் தோன்றும், அந்த குருவினுடைய கட்டாட்சம் இருந்தாதான் அப்படி தோன்றும். உடனே அவ என்ன சொல்றா, அந்த சிஷ்யரை பாஷ்யக்காரர் எல்லாரும் ஆமோதிக்கிறா, இதுதான் சரியான அர்த்தம்னு அங்க சாதிக்கிறா. அப்படி ஒரு நிகழ்வு. ஏவம் ரகசியார்த்தம் விசேஷயுக்தம் வேதாந்தம் ஆச்சாரிய கணாதீத்ய கூரேஷ வாக்கியேஷ முகைஷ சிஷ்யை உவாச ரங்கே முதிதோ யதீஷா. இப்படி வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அர்த்தங்கள் எல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் கொண்டும் மேலும் சில விஷயங்கள் கொண்டு தெரிஞ்சுட்டு பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கார். குரத்தாய்வான் நடாதுராய்வான் பல சிஷியர்களுக்கெல்லாம் அந்த பாடங்கள் எல்லாம் சொல்லி திருடீகரணம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ திருமண நம்பிக்கு அவருடைய தேவிகள் அந்த தேவிகளுடைய சகோதர புத்திரர் அவர் பிரணதார்த்திகர்னு அவருக்கு பெயர், கிடாம்பியாச்சான்னு அவருக்கு பெயர். அப்ப திருமண நம்பிக்கும் ஒரு புத்திரன் பிறக்கிறார், ரெண்டு பிள்ளைகள் திருமண நம்பிக்கு. முதல் பிள்ளைக்கு பிள்ளைன்னே பெயர், இரண்டாவது பிள்ளைக்கு பிள்ளான்னு பெயர். பின்னாடி இவ பெயர் எல்லாம் மாறப்போறது. இப்ப இந்த பிரணதார்த்தி ஹரர் அதுதான் இவருடைய இயற்பெயர். அதை இங்க போட்டுனா நதார்த்தி ஹரர்னு போட்டு நதார்த்தி ஹர்த்தான்னு போட்டுட்டார். ஏன்னா அதெல்லாம் அந்த சந்தஸ்காக நேற்றுக்கே பார்த்தோம், ஒரு பெயரை வந்து அப்படியே போட முடியாது, அதுக்காக போட்டுட்டார். என்ன பண்றாருன்னா, அவர் ஆத்ரேய குலத்தை சேர்ந்தவர். அவர் பிள்ளானையும் ஆயிஷுண்டு இங்க வந்து ராமானுஜர சேவிக்கிறார். அதுக்கு திருமல் நம்பி முதல்ல அவளை ஆக்ஞியா கொடுத்து அனுப்புறார். அதாவது இங்க வந்து முக்கியமான சம்பவங்களை மட்டும்தான் அதுல மென்ஷன் பண்றார். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் கேட்டா, பாஷ்யக்காரருடைய புகழானது திருமலைக்கு ஏற்கனவே பரவி இருந்தது. பரவி இருந்தப்ப திருமல் நம்பியுடைய குமாரர்கள் சின்னவா குமாரர்கள் சின்னவா இருந்தா கூட அவளுக்கு இந்த பெருமைகள் எல்லாம் கேள்விப்பட்டு, அவ உறவு தானே, மாமா பிள்ள அத்த பிள்ள, அப்ப அவளுக்கு ஒரு ஆர்வமானது ஜாஸ்தியா இருந்துதான் போய் பாஷ்யக்காரர் சேவிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அவ பர்மிஷன் வாங்கிட்டு வரா. அப்ப திருமல் நம்பி என்ன சொல்லி அனுப்புறவன்னா, நீ போ போய் சேவிச்சுட்டு வா, பாஷ்யக்காரர் அந்த வெங்கடேஷனா வெங்கடேஷனா பாவிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு. போயிட்டு வாங்கோ, அந்த ராமானுஜரையே வெங்கடாத்ரீஷன் சொன்னா அந்த வெங்கடேஷனா பாவிச்சுட்டு தாராளமா போய் சேவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறார். உடனே இங்க வந்து கிடாம்பி ஆச்சானும் பிள்ளானும் வந்து சேவிக்கிறான். கிடாம்பியாச்சான் வந்த உடனே பாஷ்யக்காரருடைய திருமேனிய பார்த்துக்கிற ஒரு கைங்கரியம் அவருக்கு. பார்த்து பார்த்து ஆச்சாரியனுடைய, அதாவது ஆச்சாரியனை சம்ரக்ஷணம் பண்ண வேண்டியது சிஷ்யனோட கடமை, சிஷ்யனுக்கு நர்கதி ஏற்படுத்துறது ஆச்சாரியனோட கடமை. இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் ஒரு கடமை இருக்கு. அப்படி பண்ணச்சே பாஷ்யக்கார் ரெண்டு பேரையும் கடாட்சிக்கிறார். ஆனா குறிப்பா கிடாம்பியாச்சானுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டா, பாஷ்யக்காரோட திருமேனி மேல அவருக்கு ஈடுபாடு, அந்த திருமேனி சம்ரக்ஷணம் பண்ணணும்னு. ஆனா என்ன ஆறுதுன்னு கேட்டா, தத கதாச்சித் விஷயுக்த பிக்ஷாம் ஞாத்வா யதீஷ திருதனோபவாதஹ நிஷம்ய தத்வாவபி பூர்ணவர்யௌ கோஷ்டி புராத் ஆபதுராசு சங்கம். ஒரு முறை, அதாவது அசூயேன்றது இன்னைக்கு நேத்துக்கு இருக்கிற விஷயம் இல்ல, அசூயேன்றது எப்பவுமே இருக்கிற விஷயம் தான். ஸ்ரீரங்கத்துல எல்லாரும் இருந்தா, அந்த காலத்துல எல்லாரும் இருந்தான்னு சொன்னா பிற மதத்தை பிற சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இருந்தா. அப்ப திடீர்னு ஒருத்தர் மாத்திரம் வந்து பிரபலம் ஆறாருன்னு சொன்னா இதர சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கும் ஒரு அசூய வரும். என்னடா அது, எப்படி எல்லாருக்கும் என்ன திட்டம்னு கேட்டா எப்படி கதையை முடிக்கலாம், அதுதான் அவளுடைய ஒரு இது. அப்ப என்ன பண்ற, அவருடைய பிக்ஷை சாதிக்கிறனா சன்னியாசிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்னம், அதுல விஷத்தை கலந்துடுற. விஷத்தை கலந்தா அது ஒரு புண்ணிய ஆத்மால தெரிய வர்றது. பாஷ்யக்கார் அந்த உணவை அந்த அன்னத்தை சீகரிக்கல. அப்ப முதல்ல விண்ணப்பிச்ச மாதிரி தன்னுடைய தபஸ்லதான் ஏதோ ஒரு க்ஷீணத்தா இருக்கு, உபவாசம் பண்றதா இதுக்கு ஒரே இதுன்னு சொல்லிட்டு மூணு நாள் உபவாசம் இருக்கார். மூணு நாள் உபவாசம் இருந்தா உடனே பாஷ்யக்கார் உபவாசம் இருக்கான செய்தியானது பரவுறது. மகா பூர்ணர் கோஷ்டி பூர்ணர்லாம் வரா, அதுவும் கோஷ்டி பூர்ணர் வரைச்சு ஆச்சாரியன் வந்தா உள்ள உட்காந்து கூடாது, எழுந்து ஓடணுமே, போய் பூர்ணகும் இத்தியாதி மரியாதை எல்லாம் பண்ணணுமே. உடனே காவேரி கரைக்கு எல்லாம் ஓடுறா பாஷ்யக்கார். ரொம்ப மூணு நாள் பட்னியில இருந்த தேகம் அசௌகரியமா இருக்கு, இருந்தாலும் போறார். போனா வெயில்ல, வெயில்ல வந்தப்ப போய் தண்டம் சமர்ப்பிக்கிறார். தண்டம் சமர்ப்பிக்கிறான்னு சொன்னா ஆச்சாரியிடத்துல போய் சேவிக்கிச்சு அவ போறும் சொல்ற வரைக்கும் சேவிக்கணும். நம்ம அதுக்காக ஒரு வாட்டி அவ மூஞ்சிய திருமுகத்தை பார்த்துதே இருக்க கூடாது, நம்ம மாட்டுக்கு சேவிச்சுட்டே இருக்கணும். போருண்டா அப்படின்னு சொன்னாருன்னா இன்னொரு வாட்டி தெரிச்சுட்டு வந்துக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த தேகம் கொடுத்தது இதுக்காக தானே. நாலு வாட்டி சேவிக்கணுன்றதுக்கு பிரமாணத்தை அடியன் காட்டுறேன். பாஷ்யக்காரரே தன்னுடைய கத்தியத்துல சாதிச்சிருக்கார். அப்ப இன்னும் ஆச்சாரியிடத்துல போனா அவரா பார்த்து எழுந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு சேவிச்சிருக்கணும். அது மாதிரி இந்த வெயில்ல மணல்ல சேவிக்கிறார். இந்த கிடாம்பி ஆச்சான் பிரணதார்த்தியர சுவாமி பார்த்து நின்றுட்டு இருக்கார். அவர் பாக்கிறார், இவரை பாக்கிறார், அவரை பாக்கிறார். சரி அடுத்த வாட்டி போறேன்னு சொல்வாரம் பாக்கிறார், ஒண்ணுமே சொல்லல. இவருக்கு பயங்கர கோபம். இந்த மாதிரி சாத்விகமான கோபம் எல்லாம் வரலாம், தப்பு கிடையாது. உடனே பாஷ்யக்காரர் தூக்கி வாரி எடுத்துக்கிறார். என்ன சுவாமி நேர், இப்படியா ஒரு சிஷியரனை வந்து சோதிப்பீர் அப்படின்னு சொன்னப்ப திருக்கோஷூர் நம்பியினுடைய முகத்துல திருமுகத்துல ஒரு புன்னகை. உன்ன மாதிரி ஒரு ஆளுதான் எதிர்பார்த்திருந்த, இப்படிப்பட்டவனாலதான் இப்படிப்பட்டவர்களாலதான் இனிமேல் பாஷ்யக்காரருக்கு அந்த பிரசாதத்தை சமர்ப்பிக்க முடியும். ஏன்னா இவ்வளவு உனக்கு ஒரு அக்கறை இருக்கு இல்லையா அவருடைய திருமேனி மேல, நீயே என்ன பண்ணு கேட்டா இனிமேல் நீயே பிக்ஷை சாட்சின்ற உன்னுடைய பொறுப்பு இதுதான் அப்படின்னார். சத்யுத்கதம் தம் பிரணதம் நிதீஷம் ஸ்வத்தேகமானி பிரணதார்த்திஹத்ரா சம்சோதிதாம் ஸ்வீகுரு நித்ய பிக்ஷாம் இத்யூதுதஸ்தௌ ததா கரோச்ச. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சன்னியாசிகள்னா பிக்ஷ சாதிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆக்சுவலா பிக்ஷ சாதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வைதிகால் குறைஞ்சு போயிட்டா அது ஒரு துர்தசை. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணணும். சிஷ்யர்களுடைய கடமை அது. நாலு பேரை தயார் பண்ணி அந்த ஆசிரமத்தில் லௌகிகமா போய் காரியம் பண்ணிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்தரகமா கரியம் பண்ணதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு அந்த அட்லீஸ்ட் சின்ன வயசுல இருந்தே சம்ஸ்காரங்கள்லாம் ஏற்பட்டு ஓரளவுக்கு அத்தியாயம் பண்ணி கிரமமா இருக்கக்கூடிய பாகவதால அந்த கைங்கரியம் பண்ண முடியும். இன்னைக்கு பார்க்கிறோம் இது வந்து ஒரு ஒரு துர்தசை. ஆள் இல்ல போய் மடத்துல இல்லையோ ஆசிரமத்திலே போய் கைங்கரியம் பண்றதுக்கு, வைதிகமான கைங்கரியம் பண்றதுக்கு இன்னுமே மனுஷா இல்ல. அப்போ என்ன இன்னொரு விஷயம்னு கேட்டா, இங்கதான் இந்த சம்பிரதாயமானது திருடீகரணம் மாறுது. மகானச சம்பிரதாயம் தேசிகன் சாதிக்கிறார். இந்த கிடாம்பி ஆச்சானுக்கு என்ன ஒரு விசேஷ அனுகிரகம்னு கேட்டா, பிக்ஷை சாதிக்கும் போது அது ஒரு பிரைவேட்டான ஒரு மொமெண்ட். நம்ம என்னதான் காலக்ஷேபம் கேட்டு என்னதான் உபன்யாசம் கேட்டா கூட நமக்கு எத்தனையோ சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை நம்ம ஏகாந்தத்துல கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறது எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. அந்த ஒரு ஒரு பாக்கியம் கிடாம்பி ஆச்சானுக்கு ஏற்பட்டது. சூட்சமான விஷயங்கள்லாம் அந்த விஸ்ராந்தியா இருக்கிற சமயத்துல கேட்டு அவர் தெரிஞ்சின்றார். அப்ப தேசிகன் சாதிக்கிறார், பத்மாஸ்பதே சுதிபதேன விபச்சமானம் பஷ்யந்திஹ பிரபதன பிரபணா மகாந்த மத்வாக்கிய சம்பளிதம் அப்பஜகத் சுபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் கொண்டார். சரணாகதி தீபிகளுடைய முதல் ஸ்லோகம் இது. இந்த சரணாகதி தீபிக்கு சில மகான்கள் எங்கிட்ட பிரார்த்திக்கிறா, அதனால நான் அந்த கிரந்தத்தை எழுதுறேன். அடியேன் எழுதுறதுனால அடியேனுடைய வார்த்தைகள் சொற்கள் இதுல கலந்து இருக்கும். ஏன்னா வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணிச்சு. அடியன் உபன்யாசம் பண்ற அப்படின்னா அடியன் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தது வேற வார்த்தைகள் இருக்கும், அடியன் சொல்றது வேற வார்த்தைகள் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு தாரண சக்தி இல்லை. ஆனா தேசிகம் அப்படி கிடையாது. இது கவித்துவமா சொல்லணும், அதனால அவர் கொஞ்சம் சில பதங்கள் சுவாரஸ்யமா போட்டிருக்கலாம். அவர் சொல்றார், பஷ்யந்து மகாந்தா பஷ்யந்து. மகான்கள்லாம் அதை பார்க்கட்டும். என்ன பார்க்கட்டும்னா, பத்மா பதேகே ஸ்துதி பதேன விபச்சமானம் லக்ஷ்மி பதினுடைய சம்பிரதாயத்தை மத்வாக்கிய சம்மளித்தம்னா என்னுடைய வார்த்தைகளால கூறப்பட்ட சொல்லப்பட்ட இந்த சம்பிரதாயத்தை அஜகத் சுபாவக அடியேன் சொன்னேன்றதுனால நீங்க சில விஷயத்த முன்ன பின்ன பார்க்காதீங்கோ. மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். மகானசம்னா கிச்சன் அர்த்தம். மடைப்பள்ளிக்கு மகானசம் பெயர். அதான் மடைப்பள்ளி வந்த மனம்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்ப கிடாம்பி ஆச்சியானுடைய வம்சத்துல வந்தார்தான் கிடாம்பி அப்புள்ளார். அப்ப அந்த அந்த ரகசியங்கள்லாம் அப்படியே பரம்பரையா வந்து கிடாம்பி அப்புள்ளார் கிட்ட ஏகசந்த கிராகியா சுவாமி தேசிகன் இருக்கார். அதான் அவருடைய ஒரு ஜீனியஸ். 20 வயசுக்குள்ளேயே மொத்தத்தையும் முடிச்சுடுறாரு. என்னென்ன கத்துக்கணுமோ சகலத்தையும். அதாவது எங்க வாத்தியார்கள வாத்தியார் சொல்லுவார், முன்னாடி இருந்தவாளுக்கு படிக்கிறது விஷயம் கம்மி தான், இது ஒரு தலைமுறை ஆக ஆக என்ன ஆகுதுன்னா படிக்க வேண்டிய விஷயங்கள் ஜாஸ்தியாண்டே போறது. அவர் சொல்லுவாரா அவளோட வாத்தியார்கிட்ட போயிட்டு அவளோட வாத்தியார்கிட்ட வேடிக்கை சொல்லுவாரா, சுவாமி நீ பரவாயில்ல சாமி உமா காலத்துல இவ்வளவுதான் டெக்ஸ்ட், எங்களை பாருங்க இன்னும் ரெண்டு டெக்ஸ்ட் ஏறி போயிட்டு வரா. அது மாதிரி திவ்ய பிரபந்தம் அதனுடைய வியாக்கியானம் எவ்வளவு விஷயங்கள் மேல ஆயிண்டே போறது. நமக்கோ அறிவு சுருகிண்டே இருக்கு, ஆனா கிரந்தங்களும் ஏகமா இருக்கு. அதான் தனியை எழுதினா சீரொன்று தொப்பு திருவேங்கலமுடியான் பாரண சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாண்டு. ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டு அதை பூர்த்தியா கலக்ஷேபம் பண்ணி அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணாலே போறோம். ஒன்னத்தை பூர்த்தியா வாசிச்சுட்டோம் வச்சுக்கோ, மிச்ச கிரந்தங்கள் பிரவேசம் ரொம்ப ஈஸி. ஆனா எனக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டா, நமக்கு பிரஷர் பியர் பிரஷர் வேற இருக்கு. அவ அந்த கலெக்ஷனுக்கு போறா, இவ அந்த கலெக்ஷனுக்கு போறா, நான் எங்கேயும் போறது இல்ல, நான் எங்கேயாவது போகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். வேண்டவே வேண்டாம், என்ன கிடைக்கிறதோ அதை உட்காந்து பூர்த்தியா வாசிச்சு அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணல போறோம். அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மகானச இங்க போட்டுட்ட நித்திய பிக்ஷாம் இது ஊச்சத்து, நீயே நித்தியமா இவருக்கு பிக்ஷை சாதிக்க வேண்டியதுன்னு ரெண்டு ஆச்சாரியர்களும் அவருக்கு ஒரு கட்டளையிட கிடாம்பி ஆச்சான் அந்த கைங்கரத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கார். கோவிந்த பட்டாந்தர சிக்ஷணார்த்தம் சுரேவம் ஸ்ரீசைல பூர்ணாங்கிரி சரோஜ பிருங்க கோவிந்த பக்தோ பவத் அஸ்தலிங்க எம்பார திருத்தக்கூடிய கட்டம் அடுத்து. அன்றைக்கே பார்த்தோம் காஷி யாத்திரைன்ற பேர்ல பாஷ்யக்காரர்களுக்கு ஏதாவது பண்ணிடணும்னு யாதவ பிரகாஷர் தன்னுடைய சிஷ்யர்களோட போக எம்பாருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு ராமானுஜர் தப்பிக்க வச்சுடுறார். ஆனா எம்பார் மாட்டின்ட்டார். அப்ப யாதவ பிரகாஷர் பார்த்தா எப்படியோ வஞ்ச எண்ணம் வந்துருத்து. அதாவது நம்ம அந்த எண்ணங்கள் ஏற்படுத்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னன்னு கேட்டா கோபமோ அல்லது ஒரு ஆக்ரோஷமோ என்ன கேட்டா அந்த சமயம் தவறினா கூட வேற எங்கேயாவது போய் லேண்ட் ஆகும், அப்ப நமக்கு இன்னும் டேமேஜ் ஜாஸ்தியா இருக்கும். அதனால முதல்லயே அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ராங் பர்சன் போய் காட்ட மாட்டோம், காட்டினா அடி ஜாஸ்தி உயருது. ஆபீஸ்ல போகணும்னா ஆபீஸ்ல தீர்த்துடணும், ஆத்துக்கு வந்தா என்ன ரெண்டு படங்கு நமக்கு எதிர விழும். அதனால அந்த கோபம் இத்தியாதிகள் அங்கங்க விட்டுடுறது நமக்கு ஒரு பெட்டர். இவரோ தீங்கு போகணும்னு நினைச்சிட்டாரு. இப்போ ராமானுஜர் அதுல தப்பிச்சுட்டாரு. சரி அவர் தம்பி இருக்காரா, சரி அந்த வஞ்சத்தை இங்க தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கங்கையில தீர்த்தாமலைச்சு ஒரு பிளான் பண்ணி அவர் வைஷ்ணவ குலத்தை சேர்ந்தவராக இருந்தா கூட அவருக்கு ஒரு சிவலிங்கத்தை அவர் கையில வர வச்சு அதுல ஒரு பக்தி ஏற்படுத்தி அவரை சைவரா உலங்கை குணந்த நாயனார்னு ஒரு பேரை வச்சு அப்ப எம்பார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டா மதுரமங்கலத்துக்கே வந்து பிரதிஷ்டை பண்றாரு. மறுபடியும் காலஹஸ்திக்கு போய் அந்த சிவபூஜையை பண்ணிட்டு இருக்காரு. பாஷ்யக்காரருக்கு என்னதான் இருந்தாலும் தம்முடைய சித்தியினுடைய பிள்ளைதான் அவர், அவரையும் நர்கதிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக சில பேரை விஜயாபனம் பண்ணி போய் நீங்கெல்லாம் போய் திருத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறார். அதான் கோவிந்த பட்டாந்தர சிக்ஷணார்த்தம், அவரை ரக்ஷணம் பண்றதுக்காக ரக்ஷணம் பண்றதுக்காக ஸ்வப்பிரேரிதாக சில பேர் அனுப்புறார். ஸ்ரீசைல பூர்ணாங்கிற சரோஜ பிருங்கா உடனே என்ன பண்றதுன்னு கேட்டா அங்க போய் திருமல் நம்பியே போனார்னு ஒரு பிரசாந்தம் இருக்கு. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமான கல்லால் பூவும் பூசணையும் தகுமோன்னு ஒரு பாசனம் இருக்கு, ரொம்ப அற்புதமான பாசனம். எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டவாதான் எல்லா தேவர்களும், எல்லா தேவர்களையும் படைக்க எம்பெருமான் முதல்ல நான்முகனை படைக்கிறார். அதான் தேவும் எப்பொருளும் படைக்க இதர தேவர்களையும் மிச்ச பொருள்களையும் படைக்கிறதுக்கு பூவில் நான்முகனை படைத்த தாமரை புஷ்பத்துல முதல்ல நான்முகனை படைக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நெம்பெருமான கல்லால் பூவும் பூசணையும் தகுமோன்ற பாசுரத்தை கேட்ட உடனே அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர அந்த சமயத்திலேயே தன்னுடைய அந்த வேஷத்தெல்லாம் மாத்திண்டு இவாளிட சேர்ந்து வந்துடுறார். ஆனா வந்தவர் என்ன பண்றான்னு கேட்டா பெரிய திருமலை நம்பியினிடத்திலேயே இருந்துருக்கார். அவரே குருவா பாவிச்சன் அங்கே இருந்துருக்கார். அதுல ஒரு சின்ன விற்த்தாந்த சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டா, பொதுவா குருவினுடைய படுக்கையில சிஷ்யனானும் படுக்கக்கூடாது. ஆனா எம்பார் என்ன பண்ணுவாரா, நித்தியம் திருமல் நம்பியினுடைய படுக்கைய ரெடி பண்ணிட்டு ஒரு படுத்துட்டு பாப்பாரா. ஒரு பாஷ்யக்காரரை பார்த்துட்டு இப்படி பண்ணக்கூடாதே, இப்ப போன நரகத்துக்கு போகணுமே பெரிய பாபம் ஆச்சுன்னு சொன்னா அப்ப எம்பார் சாதிச்சாரா, நரகத்தை போறத பத்தி நான் கவலைப்படல, இது சரியா இருக்கா இல்லையா எப்படி தெரியும். இப்ப ஆத்துல தெளிவு பண்றோம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுதான் நான் சாப்பிடணும். ஆனா பெருமாளுக்கு ஒழுக்கா சமர்ப்பிச்சிருக்கோமா இல்லையா தெரியும், இப்ப சாட்டு பார்த்தா தெரியும். இப்ப அப்ப சாட்டு பார்த்துட்டு பண்ணலாமா இல்ல பண்ணதான் சாப்பிடலாமா, எது கரெக்ட் இப்போ அப்படின்னு கேட்டா யார் தீர்மானம் பண்றது? அந்த பக்தி பாவனை தான் தீர்மானம் பண்ண முடியும். எதற்காக சாட்டு பார்த்தேன்னு சொன்னா, இதுல பெருமாள் அமுது கொள்ற மாதிரி உப்பு சக்கரை எல்லாம் சரியா இருக்கான்றதுக்காக பார்த்தேன்னு ஒருத்தோட பக்தி பாவனை இருந்தா அதுவே சரி. இல்ல இல்ல சாட்டா எனக்கு அது மேல அப்ப பயந்தா, அப்ப பெருமாளுக்கு பண்ணிட்டு உப்பு சேர்க்காம சாப்பிடணும், உப்பு குறைவா இருந்தா அப்படியே சாப்பிடணும், இல்ல இல்ல கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு பெருமாள் எப்படி அனுசரிச்சிருக்காரோ அப்படிதான் அன்னைக்கு சாப்பிடணும். சில விஷயங்கள்லாம் கிரே ஏரியாஸ், நம்ம போய் அதுல தீர்மானம் பண்ண முடியாது, இதுதான் தப்பு சரின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆச்சாரியனுக்கும் சிஷியனுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல பாவம் தான் முக்கியம். அதுக்காக அந்த வித்தாந்தத்தை விஞ்ஞாபிச்சேன். அப்ப எம்பால சொன்ன பதில் இதுதான், நான் படுத்துட்டு பாக்காட்டி இந்த மெத்தையை சரியா போட்டு தெரியும், இப்ப ஈவனா இருக்கான் தெரியும் இப்ப அப்படின்னு சாதிச்சாரா. அப்படிப்பட்ட ஒரு குருபக்தி மேலோங்கி இருந்த ஒரு மகானவர். வேதாத்ம சம்க்ஷேபம் அதோயதீஷோம் வேதாந்த சூத்ரஸ்ய சசார தீபம் பாஷ்யம் ச கீதா விவிருத்தம் ச கிருத்வா வாக்யேஷ முக்கியேப்ய உபாதிஷஸ்ய. ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு சம்பிரதாயத்தை மேலும் எப்படி பரப்புறதுன்னு சொன்னா, கிரந்த நிர்மாணம் தான் ஒரே காரியம். ஏற்கனவே யாமனாச்சாரியோட ஆக்ஞையானது இருந்துட்டு இருக்கு, பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும் சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாரு கேட்டா, ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுறார், மேலும் வேதாந்த சாரம் தீபம் மூணு கிரந்தங்களை எழுதுறார். ஸ்ரீபாஷ்யமானது கொஞ்சம் கடினமான ஜட்டிலமான ஒரு கிரந்தம், அதுல பிரவேசிக்க முடியாதவளுக்கு வேதாந்த தீபம், அதுலயும் பிரவேசிக்க முடியாதவளுக்கு வேதாந்த சாரம், அல்லது முதல்ல வேதாந்த சாரம் அப்புறம் தீபம் அப்புறம் ஸ்ரீபாஷம். ஏன்னா சில பேருக்கு எனக்கு இவ்வளவு வேண்டாம் என்ன பண்ணு சொல்லுங்க போறோம் சொல்லுவா இல்லையா, என்ன பண்ணு சொல்லுங்க போறோம். அப்ப அவளுக்கு ஏத்த மாதிரி வேதாந்த சாரம் முதல்ல, ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணு சொல்லி கேள்வி கேட்பா. அப்ப அவளுக்கு கொஞ்சம் பதில் சொல்ற மாதிரி வேதாந்த தீபம், அதற்கு மேல இல்ல இல்ல எனக்கு புரியல இன்னும் அவளுடைய புத்தி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நிறைய கேள்விகள் கேட்பான். அப்ப அவளுக்காக ஸ்ரீபாஷ கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணார். அதை தவிர அடுத்து கீதைக்கு பாஷ்யம் பண்ணார், கீதா பாஷ்யம்னு பெயர். அன்னைக்கே சொன்ன மாதிரி பிரம்மசூத்திரம் கீதை உபனிஷத் இந்த மூன்று கிரந்தங்களுக்கும் ஒரு வேதாந்தி பாஷ்யம் பண்ணி எப்படி தன்னுடைய மதமானது இந்த மூன்று பிரமாணங்களுக்கும் சரியா இருக்குன்றத ப்ரூவ் பண்ணணும். எல்லா வேதாந்திகளும் பண்ணியிருப்பேன், உபனிஷத்துக்கு கீதைக்கு பிரம்மசூத்திரத்துக்கு சங்கர மதத்திலையும் உண்டு, எல்லா வேதாந்திகளும் பண்ணுவான். அப்ப பாஷ்யக்காரர் என்ன பண்ணாரு கேட்டா, உபனிஷத் அர்த்தங்களுக்கு ஏற்கனவே சங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்க, எங்கெல்லாம் அவைகள் சரியா இல்லைன்னு தோன்றதோ அந்த இடங்கள் அந்த அந்த மந்திர பாகத்தை அந்த மந்திரங்கள் மாத்திரம் எடுத்துட்டு வேதார்த்த சங்கிரகம் டெக்ஸ்ட் ஒன்று பண்ணார். அதுலேயே எதெல்லாம் ரிகன்சல் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டார். கீதைக்கு பாஷ்யம் எழுதினார், பிரம்மசூத்திரத்துக்கு மூணு பாஷ்யம் எழுதினார். அது என்ன பண்ணார்னா, எல்லோருக்கும் வாத்தியேச முக்கிய பியான்னு சொன்னா தன்னிடத்துல இருக்கக்கூடிய சிஷியாளுக்கு எல்லாருக்கும் அதை சொல்லி வச்சாருங்க. ஸ்ரீரங்கத்துல மனோரதம் பூரிதவாந்தம். இந்த கிரந்தமானது முதலே விஜயாபிச்சேன், வரதாச்சாரிய சாமி சொல்லியிருக்கார். ரொம்ப லாலித்யம் கொஞ்சம் கம்மி தான் அதுல வாசிக்கிறதுக்கு, அதனால முக்கியமான விஷயங்கள்னா அந்த சுவாமி அதுல உண்மையை சொன்னா டைரக்டா தான் இருக்கும், கொஞ்சம் மாத்தி சொல்லணும்னா தான் எல்லா விதமான இது சாம்லாம் அதுல இருக்கும். ஆனா வடுக நம்பி கிரந்தம் இது பிராமணிக்கமே தெரியறது இப்போ, ஏன்னா உள்ளத உள்ளபடி எழுதியிருக்காரு. அப்படியே யாமனாச்சாரியருடைய அவருடைய முதல் அந்த மனோரத்தத்தை பூர்த்தி பண்ணினார் அப்படின்றதான் இதனுடைய சாரம். அபாதித அர்த்தைகி அனபாய வாச்சாம், வியாச சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு அபாதித்தம், பாதித்தம் சொன்னா மறுப்பு தெரிவிக்கப்படக்கூடியது, அபாதித்தம் சொன்னா மறுப்பு தெரிவிக்கப்படாதபடி நல்ல திடமா எழுதுறது, அப்படிப்பட்ட ஒரு பாஷ்யத்தை பண்ணி அவருடைய முதல் மனோரதத்தை பூர்த்தி பண்ணினார். ததக்கதாச்சித்தஹ ரங்கநாயிகா ஸ்ரீரங்கநாதாவபி பால்குனோத்தரேன், முதாபிஷிப்தோ சததா பிரபத்ய சௌ கத்யத்ரயம் சாப்ய மதத்யதி ஈஸ்வரஹ. மூன்று கத்தியங்களை அருள் செய்தார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம். கத்தியம்னு சொன்னா என்னன்னு கேட்டா உரைநடை. பத்தியம்னா செய்யுள், கத்தியம்னா உரைநடை. மூன்று கத்தியங்களை பண்ணார். இந்த கத்தியங்கள்லாம் ஒரு சம்பாத ரூபத்துல, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டயலாக் ரூபத்துல இருக்கு. ஸ்ரீரங்கத்துல ஒரு வாட்டி அந்த சேர்த்தியும் போது பாஷ்யக்காரர் அந்த பிரபத்தின்ற தர்மத்தை அழகா எடுத்து காட்டுற மாதிரியே அந்த சரணாகதி கத்தியத்தை அமைச்சிருக்கார். அதுல சில சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். சரணாகதி கத்திய மாதிரி இப்படி ஆரம்பிக்கிறது, பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாஜனவதிக அசங்கேய கல்யாண குணகணம்னு மேல போறது. என்ன நம்ம சுவாரஸ்யம் கேட்டா, பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருக்கு சேர்ந்த தத்துவம்னு ஒத்துன்னு இருக்கோம். அப்ப பிராட்டிக்கு பகவான் எப்படியோ அவனை ஒத்தின அம்சங்கள் எல்லாம் அவளுக்கும் உண்டு. அதான் போட்டிருந்தார் பகவான் நாராயணன். அபிமதனா அவனுக்கு ஏத்த மாதிரி, அபிமத அனுரூப எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி, ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, அதற்கு மேல ஷீலாதி அனவதிக எல்லையில்லாத குணங்களை உடைய அப்படின்னு மேற்கொண்டு சொல்லிட்டு பிறகு, கல்யாண குணகணாம் பத்மவனாலயம் பகவதியும் ஸ்ரீயன் தேவியும் நித்யான பாஜினும் நிலவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷியும் அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹ சரணமகம் பிரபத்தியே. வேறு கதி இல்லாத நான் அகில ஜெகத்துக்கும் தாயாக இருக்கக்கூடிய, அடியனுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை நான் சரணமடைகிறேன். எதற்காக கேட்டா, புருஷகார பிரபத்தின்னு வச்சுருக்கோம். பகவானை முதல்ல அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நாம் பிராட்டிய போய் முதல்ல அவளிடத்துல ஒரு சரணாகதி பண்ணணும். அவளோட ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு பெருமாளை பார்க்கறதுன்றது ஒரு விஷயம். இதுக்கு லௌகிக்கமா விருத்தாந்தம் சொல்வ, ஆத்துல நடக்கூடிய விஷயங்கள் தான். எப்படி பிள்ளைகள்லாம் முதல்ல அம்மாவிடத்துல போய் விஷயத்த சொல்லி அதற்கு பிறகு அப்பா எப்போ அதை கேட்கறதுக்கு அவருக்கு எப்போ ஒரு சமயம் இருக்கோ அந்த சமயத்துல போய் விஜயாபனம் பண்ணி இந்த விஷயத்த சாதிச்சு கொடுக்கிறார். அதே மாதிரி பிராட்டி பண்றான்ற ரீதியில புருஷகாரத்தை பத்தி பகவானும் அஸ்துதையும் சாதிக்கிறார். ஓகே, மேல ஆட்டம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த விஷயத்த சதுஷ்லோக்கில ஏற்கனவே ஆளவந்தா சாதிச்சிருக்கார். சாந்தானந்த மகாவிபூதி ஹரேகேன்னு சொல்லியிருக்கார். எத் பிரம்ம ரூபம் ஹரேகேன்னு எல்லாம் எதெல்லாம் பிரம்மத்துக்கு, அதாவது விஷ்ணுவுக்கு எதெந்த விஷயங்கள்லாம் உண்டோ அந்தந்த விஷயங்கள்லாம் பிராட்டுக்கும் உண்டு. பாஞ்சராத்திர ஆகமத்துல எல்லா விஷயங்களும் பறக்க பேசப்பட்டிருக்கு. அதனாலதான் பார்க்கிறோம் பிராட்டிக்கு தனி சன்னதி இருக்கு. தனி கோவில் நாச்சியான எல்லா பெருமாளுக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ அத்தனை விஷயங்களும் பிராட்டிக்கும் உண்டு. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கலாமே, இல்லாட்டி தனியா சன்னதி வச்சுட்டு இருக்கா, பிரைவேட் குவார்டர்ஸ் இருக்கு. பெருமாளே இது கேட்டுட்டா போகணும். ரங்கநாதன் கூட அப்படி டைரக்டா என்ட்ரி பண்ண முடியாது, பர்மிஷன் கேட்டு. இன்னைக்கு ரிப்போர்ட்டிங் எல்லாம் நடக்கிறது, ஒரு உற்சவத்துல அங்க வந்து நிப்பாரு நின்று இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு போவார் வந்து. அப்படி பெருமாளுக்கு என்ன விசேஷங்கள்லாம் உண்டோ அத்தனையும் பிராட்டிக்கு உண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்த தத்துவம்ன்றத இங்கெல்லாம் பிரதிபாதனம் பண்றார். நமக்கு என்ன அம்சம்னு கேட்டா, முக்கியமா நம்ம நித்தியம் பெருமாள் இடத்துல போய் காத்தால சில விஷயங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணணும். என்ன அனுசந்தானம் கேட்டா, முதல்ல முக்கியமா நியாச தசகம். நியாச தசகத்துல அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணணும். சுவாமி தேசிகன் அழகா நம்மளோட பாவம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அதுல அகிருத்தியானாம்ச கரணம் கிருத்தியானாம்ச அகரணம். நான் எப்படிப்பட்டவனு கேட்டா, எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது இல்ல. சரி, வரதா நீதான் எல்லாத்தையும் மாத்தணும் பெருமாள்கிட்ட, அதுவும் கேட்கணும். அது ஒரு பிரபத்தி, எனக்கு மாத்திர சக்தி இல்ல. உண்மைதானே, நம்ம நினைக்கிறோம் மாத்திக்கணும்னு, ஆனா நம்மளால மாத்திக்க முடியல. அப்ப பகவானிடத்திலேயே போய் டெய்லி அவன்கிட்ட போய் அவன் சன்னதியில எனக்கு மாத்திக்கிற சக்தியை நீயே பண்ண, குருஷ்ப நீயே பண்ணு கேட்கிறோம். அது மாதிரி இங்க அழகா சாதிக்கிறார். எதுக்கு சாதிக்கிறார், நமக்காக தான். மனோவாக்காயி அனாதிகால பிரதிருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்திய அகரண. அகிருத்தியம்னு சொன்னா பண்ணக்கூடாதது, கரணம்னா பண்றது. அப்ப பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். எப்பனா அனாதி கால பிரவர்த்த, இந்த ஜென்மால மட்டும் இல்ல, எத்தனையோ ஜென்மாக்களை பண்ணிட்டு வந்திருக்கோம். கிருத்திய அகரண, இதெல்லாம் சந்தியோட சேர்த்து படிக்கிறதே பெரிய பேசேஜா இருக்கும். பிரவிற்த்தானந்தா கிருத்தியகரண கிருத்தியாகரண போகும், ஆனா அர்த்தத்தை பிரிக்கச்சே ஓடத்துலயும் ஆ சேர்ந்துடும். அப்ப கிருத்திய அகரண, பண்ண வேண்டியதை பண்றதில்லை. அதற்கு மேல எக்ஸ்ட்ரா பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசகி அபச்சாரம், இப்படி ரூப நானாவித அனந்த அபச்சாரம்னு போட்டிருந்தார். நமக்கே தெரியுது நம்ம பண்ணக்கூடிய பாபங்கள கிளாசிபிகேஷன் இருக்கு. சிலதெல்லாம் பகவத அபச்சாரம், சிலதெல்லாம் பாகவத அபச்சாரம், அசகி அபச்சாரம் சொன்னா பெருமாள் யோசிக்கிறானா இவ்வளவு மோசமான ஒரு கேஸ் வந்திருக்கு, இது எப்படி இது பண்றது, ஒண்ணுமே இல்லையாப்பா பேப்பர்ல சொல்றா, என்ன அசகி அபச்சாரம் அவ்வளவு இருக்கு, டிஃபெண்ட் பண்றது ஒண்ணுமே இல்லையா. அசகி அபச்சாரம் நானாவித அனந்த அபச்சாரான், அதுலயும் பாருங்க ஆரம்ப காரியான், ஆரம்பிச்சது, ஆரம்பிக்கப்பட்டது, ஆரம்பிக்க போறது, எதையும் விடல அவர், டைம் எல்லாத்தையும் போட்டிருக்கார். ஆரப்த காரியான் அனாரப்த, இது வரைக்கும் ஆரம்பிக்கல, நாளைக்கு ஆரம்பிக்க போறேன். கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷத க்ஷமஸ்வ. ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு தான் தெரியும், அப்படின்னு நினைக்கிறது உண்டு, நம்மளை பத்தி பெருமாள் கூட தெரியாது அப்படின்ட்டு. ஏன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் த மைண்ட்ன்ற மாதிரி நம்ம மைண்ட் ஆனது எவ்வளவோ மோசமானு நமக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது, நம்ம வெளியில வேஷம் போட்டுருக்கோம். அப்ப இந்த பாவனை ரொம்ப முக்கியம், அட்லீஸ்ட் இந்த பாகங்களையாவது நம்ம அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா அர்த்தத்தோட அனுசந்தம் பண்ணணும், இல்லைன்னு வெறும ஏதோ சம்ஸ்கிருதத்தில் இருக்கிட்டு அதே தமிழில் படிச்சுட்டு தப்பா சொல்லிட்டு இருப்போம். ஆக மொத்த பாவத்தை கிரகிச்சிக்கணும், நான் பண்ணக்கூடிய அனைத்து விதமான அபச்சாரங்களையும் பொறுத்துக்கோ, அதான் உன்னால முடியும், இதான் என்னால முடியும் அப்படின்னு இதுல பண்ணணும். ஸ்தோத்திரத்தை சொல்லாம இருக்க முடியாது. அதுல சொல்றார் நந்திதம் கர்ம ததஸ்திலோகேன் சஹஸ்ரஷோ என்ன மயா விதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்த கந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. ஆளவந்தாரம் இஞ்சி ஒரு ஒரு இது வைக்கலாம், எவ்வளவோ பட்டிமன்றம் வைக்கிறோம், ஒரு பட்டிமன்றம் என்னன்னு கேட்டா நெய்ச்சானுசந்தானத்துல யார் கிரேட், எந்த ஆச்சாரியன் அல்லது எந்த ஆழ்வர் நெய்ச்சானுசந்தானத்தை ரொம்ப அதிகமா கடைபிடிச்சிருக்காருன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே, இந்த லோகத்துல நிந்தித்தன்னு சொன்னா பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், அதை பண்ணா எல்லாரும் திட்டுவா, அப்படிப்பட்ட ஒரு காரியம், அப்படிப்பட்ட காரியம் ஒண்ணுமே இல்லைன்றார். எதுனா எது என்னால் ஆயிரம் தடவைக்கு மேல செய்யப்படாதது, எல்லாம் நெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோகத்துல என்னென்ன அபேண்டன்ட் இல்லாட்டி வந்து நாட் டு பி டன் காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் நான் பலமுறை பண்ணவன் அப்படிங்கிற தன்னை சொல்லிக்கிற என்னால் இதெல்லாம் செய்யப்படலையோ ஒண்ணுமே கிடையாது. அதாவது என்ன பாசிட்டிவா பார்த்தோம்னா அவ்வளவையும் நான் ரிப்பீட்டடா பண்ணிருக்கேன். சோகம் விபாகவசரே முகுந்தா, இப்ப என்ன பாச்சு உனக்கு, சரி அதெல்லாம் போட்டு என்னன்னு பெருமாள் கேட்டா, இப்ப அந்த கர்மாலாம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு சுவாமி, இப்ப வினைய அனுபவிச்சிருக்கேன். சோகம் அப்படிப்பட்ட நான் விபாக அவசரே, இப்ப எல்லாம் பழுத்து தன்னுடைய பலனை காமிச்சிருக்கு, கிரந்தாமீன கதர்றேன்ற சம்பிரதி இப்பொழுது அகதிகி வேற கதி இல்ல, தவாகிரே உன் முன்னாடி வேற கதி இல்லாத நான், நான் வந்து கதறுகிறேன். எப்படிப்பட்ட நான் கேட்டா எல்லா விதமான பாவகாரியத்தையும் எத்தனையோ வாட்டி பண்ண நான் சாதிக்கிறார். அதே ரீதி தான், இதே ஐடியா, இதே எசன்ஸ் மறுபடியும் சுவாமி தேசியம் தன்னுடைய கிருத்தியில கொண்டு வருவார். அது மட்டுக்கு அது ஏன்னா ஐடியான்றது சேம் தான், பாவமானது சேம் தான், வேறு வேறு வார்த்தைகள் அது வந்து இருக்கும். அதற்கு பிறகு ஸ்ரீரங்க கத்தியம் இருக்கிற சின்ன கத்தியம் அது, அதுல ஆரம்பிக்கச்சே சாதிக்கிற சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம்னு, மூன்று விதமான சேத்தனம் என்ன அச்சேத்தனம் என்ன எல்லாம் தன்னுடைய அதீனத்துல வச்சுட்டு அவைகளுடைய பரிணாமத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆரம்பிக்கிறார். மூன்று வித சேத்தனம் கேட்டா பத்த முக்த நித்திய அல்லது நித்திய முக்த பத்த, மூன்று விதமான அச்சேத்தனம் கேட்டா காலம் பிரகிருதி நித்திய விபூதி, நித்திய விபூதியும் அச்சேத்தனம் தான், அதுல சத்திய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் காலக்ஷேத்திரம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அது ஞானமா இருந்தா கூட அது வந்து ஒரு அச்சேதனம், அதுக்கு ஒரு பாகுபாடு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவைகளுடைய ஸ்வரூபம் என்ன ஸ்திதி என்ன அனைத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய எம்பெருமான் ஆரம்பிக்கிறார். அடுத்து வைகுண்ட கத்தியம், வைகுண்ட கத்தியத்துல இதே பதங்களோட தான் ஆரம்பிக்கிறார். வைகுண்ட கத்தியத்து மேல ஒருத்தர் ஆட்சேபம் பண்ணார், என்னன்னு கேட்டா இந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஏன்னா வைகுண்ட கத்தியம் என்ன சொல்றதுன்னு கேட்டா மாதிரி டிஸ்கிரைப் பண்றது, ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும், எப்படி போகணும், அங்க போய் என்ன பண்ணணும்னா இருக்கு விஷயம். வாஷிக்கார போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரான, இப்ப சமீபத்தில் அவர் ஃபார்மர் பிரசிடண்டா கூட இருந்தார், ஒருத்தர் சொன்னார், அதுக்கெல்லாம் நிறைய கண்டனம் எழுதியிருக்கா. இதெல்லாம் வாஷிக்கார என்னமோ தானே இமேஜின் பண்ணி எழுதின விஷயம் இல்ல, ஆழ்வார் சாதிச்சது, ஆழ்வார் சாதிச்சது போக சில உபநிஷத்துல இதெல்லாம் விவரமா சொல்லப்பட்டிருக்கும். உபனிஷத் நமக்கு பிரமாணம். இதெல்லாம் ஏதோ ஒரு உட்கார்ந்து யோசிச்சு கற்பனை கலந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்ல. ஏன்னா அங்க இதை வாசிச்ச அர்த்தத்தை பார்த்தா புரியும், அங்க விருட்சங்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு, எல்லாம் திவ்ய கந்த எல்லாம் சொல்றாரு அதுல. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி அங்க போன உடனே எப்படி இருக்குன்னு கேட்டா, கதாகம் பகவந்தம் மம குலநாதம் மம குல தெய்வத்தம் மம குலதனம் மம போக்யம் மம மாதரம் மம பித்தரம் மம சர்வம் சாட்சாத் கரவானு சக்ஷுஷான துவரம் இருக்கணுமா. அங்க போய் நின்றுட்டு திருப்பதி தான் ஞாபகம் வருது, அந்த கியூல் நிக்கச்சேவே எல்லாம் ரெடி ஆயிடுவா. ஏன்னா அந்த போய் அந்த பெண்டு திரும்பி நேரம் வரச்சேவே அங்க போய் பெருமாளை பாக்குற ஒரு ஒரு ஸ்வரதான். எப்ப பெருமாளை சேவிப்பேன், மம பகவந்தம் மம குலநாதம் மம குல தெய்வத்தம் குல தனம் மாதரம் பித்தரம் அம்மா அப்பா எல்லாம் எப்ப பார்ப்பேன் துறையோட இருக்கணும்னு சாதிக்கிறார். பிரபன்னால் இது அனுசந்தானம் நினைச்சு என்ன கேட்டா, நம்ம நம்ம ரெடி ஆயிக்கிறோம். அதாவது பிரபன்னால ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டா, அவ யம தர்மராஜனை அதிதி மாதிரி எதிர்பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்ற. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் அந்த பாவத்தை வளர்த்துக்கலாம் இதெல்லாம் வாசிச்சா. இதையும் தாண்டி நம்ம ஒரு எல்லையில்லாத ஆனந்தமான இடத்துக்கு போக போறோம்ன்றது அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதுக்காக அதுக்கு மேல போட்டிருந்தார், சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா இதி பிரணம்ய. அனைத்து விதமான பரிவாரங்களோடு இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம்னு பிரணம்ய பிரணம்யன வணங்கிவிட்டு உத்தாய எழுந்து புனக புனக பிரணம்ய மறுபடியும் மறுபடியும் செய்வித்து மூணு வாட்டி ஆச்சு. இன்னும் சொல்லி இது யாச்சமானக மறுபடியும் சொல்றார் பிரணம்ய. அப்ப நான்கு முறை சேவிக்கிறோம்ன்றத ஒருவேளை இது பிரமாணமா கூட இருக்கலாம், நான்கு முறை சேவிக்கிறதுக்கு இது பிரமாணமா இருக்கலாம். ஏன்னா பாஷிகா தன்னுடைய கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார் பிரணம்ய புனக புனக பிரணம்யன்னு சாதிச்சிருக்கார். அதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் விஜயாபனம் பண்ணேன். மேற்கொண்டு எத்திராஜ விபத்தை நம்ம அனுபவிக்கலாம். பாஷாதிபஸ்தத்வவிதோதகத்யைஹிஸ்ரீஷம் ப்ரபன்னஸ்ய ததேகவிருத்தேஹ கைங்கர்யமாப்ராயண காவ்யமாஹ நித்யாபிதக்ரந்த முகாதிதீஷஹ. அவர் பண்ண இன்னொரு முக்கியமான கைங்கரியம் கேட்டா, நித்யம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார், அது காலக்ஷேப கிரந்தம். அது நித்யம்னு சொன்னா தினந்தோறும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அல்லது ஒரு பிரபன்னன் பண்ண வேண்டிய காரியம். பாஷ்யக்காரர் பண்ண ஒன்பது கிரந்தத்தினுடைய தாத்திரம் கேட்டா, முதல்ல வேதார்த்த சங்கிரகம் பண்ணார், வேதார்த்த சங்கிரகத்துல வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணார். அதற்கடுத்து ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் சாரத்துல சூத்திரங்களுடைய அர்த்தங்கள்லாம் சொன்னார். கீதாபாஷ்யம் இந்த அஞ்சு கிரந்தங்கள்னாலையும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன ஞானத்தை அடையணும் அதை விஸ்தாரம் சாதிச்சார். அதற்கு பிடித்த தத்துவம் அடுத்து ஹிதம். ஹிதம் என்ன கேட்டா, மூன்று கத்தியங்கள் பண்ணார். இப்பதான் பார்த்தோம் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம். இந்த மூன்று கத்தியத்துல என்ன வழி, அந்த வழியை பறக்க பேசினார். அடுத்து புருஷார்த்தம் என்னன்னா, என்ன பண்ணணும்னா கைங்கரியம் தான். நித்திய கிங்கரோ கரவா நித்திய கிங்கரோ பவானின்னு கேட்கிறார். நித்திய கிங்கரம்னா எப்பயும் விட்டு விலகாத ஒரு கிங்கரனா இருக்கணும்னு கேட்கிறார். அப்ப நீ நித்திய கிரந்தத்தில் என்ன சாதிக்கிறன்னா, என்ன பண்ணணும், வாட் இஸ் டு பி டன், அதாவது பிரிப்பேர் ஆயிக்கிறது. அங்க போய் கைங்கரியம் பண்ண போறேன்னா இங்கிருந்தே இந்த கைங்கரியத்தை பண்ணி பண்ணி பண்ணி பழகிக்கிறது. அதுக்காக இந்த கிரந்தத்தை சாதிச்சிருக்காரு. அந்த கிரந்தமானது ஒரு காலக்ஷேப கிரந்தமா இருந்திருக்கு, அத ஆச்சாரியத்துல போய் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதற்கடுத்து தத்தஸ்தசிஷேர் பகுபேத்யதீஷஹ காஞ்சா பதா வேங்கட சைலவர்யம் பக்த்யா பஜந்தத் பகுமானிதன்னு ஸ்ரீ சைல பூர்ணம் பிரணதோ குருந்தம். இதற்கு பிறகு திருமலைக்கு போகக்கூடிய ஒரு ஆவல் இருக்கிறதுனால அப்படியே கிளம்பி சிஷ்யாலாம் கூட்டு காஞ்சிபுரத்துக்கு போய் வரதன மங்களாசாசம் பண்ணி சேவிச்சுட்டு அங்கே திருமலை கேள்றார். அங்க திருமலை நம்பியும் இவருக்கு உண்டான மரியாதைகள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். ஏன்னா இப்ப ஒரு ஆச்சாரிய புருஷர், இப்போ வருமானம் இருந்தா கூட இப்ப ஒரு யதியா சன்னியாசியா வரார், அதுக்கு உண்டான மரியாதைகள் ஏற்பாடு பண்ணியிருந்தார். சத்வீக்ஷிதன் கமலா நிவாசம் பிரபத்ய தத் பூர்ண வராஜதீஷ ராமாயணம் தத் விவிதேர் மகார்த்தைஹி சம்வத்சரம் தத்ர வசன்னகுண்ணாத் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்திவெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுஜன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கனியம் நல்லோர் அடிகந்து கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரேன்னு அமுதாருடைய பாசுரம். திருமலைக்கு போய் என்ன பண்ணினார்னு கேட்டா, ஸ்ரீமத் ராமாயணத்துல அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் திருமலை நம்பிக்கிட்ட வாசிக்கிறார். பதினெட்டு விதமான ரகசியங்களை அவருக்கு அவர் உபதேசிக்கிறார். ஒருத்தன் இடத்துல கேட்டவர் இப்ப இல்ல, இவந்து எங்க பேர்க்கிற உபன்யாசத்துல அப்படி என்ன சுவாமி இருக்கு, 18 விஷயங்கள் அவ்வளவு இருக்கா ஸ்ரீமத் ராமாயணத்துல? நேர் அதை வாசிச்சாதான் தெரியும், அதுல எவ்வளவோ சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்துல உபதேசத்து மூலம் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு போன்லயோ பண்ண முடியாது. இதெல்லாம் அவாவ அனுஷ்டானத்தை விடாதவ, காசால இருந்தா அவள் அனுஷ்டானம் எல்லாம் போக எஞ்சி இருக்கக்கூடிய சமயம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்கும். மறுபடியும் சாயங்காலம் ஆச்சுன்னா அனுஷ்டானம் பண்ணணும். விஸ்ராந்தி போக இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் தான் அந்த பாடமே நடக்கும். அதுலயும் அனத்தியான காலங்கள்லாம் உண்டு, அமாவாசை இருக்கும், பருவம் இருக்கும், இப்படிப்பட்ட நாள்கள்லாம் போக பெருமாள் கைங்கரியம் இருக்கும். அப்ப 1 வருஷ காலம்ன்றது ஒண்ணுமே இல்ல, ஒரு கிரந்தத்தை வாசிக்கிறதுக்கு கிராஷ் கோர்ஸ் எல்லாம் கிடையாது, பூர்த்தியா உட்காரன் அங்க போய் குரு இடத்துல. அப்படி 1 வருஷ காலம் இருந்து தன்னுடைய மாசிலர் மாமாவிடத்துல அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல ரகசியங்கள்ல அதிகரிக்கிறார். 18 விதமான ரகசியங்களை அவர் சாதிச்சாராம், அதுதான் அமுதனா சாதிக்கிறார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம். படிகொண்ட கீர்த்தின்னு சொன்னா ராமாயணத்தினுடைய ஒரு கீர்த்திக்கு பூமியே அளவு இல்லைன்னு, அதாவது பூமியும் அந்த அளவுக்குள்ள சேர்த்ததுன்னு சொன்னா அளவே எல்லையில்லாத ஒரு கீர்த்தியை உடைய ராமாயணம். அது என்னன்னு கேட்டா பக்தி வெள்ளம். அந்த பக்தி வெள்ளத்தை குடிகொண்ட கோயில்னு சாதிச்சார். யாருன்னா பாஷ்யக்காரர். அவ்வளவு பெரிய வெள்ளத்தை அணா போட்டு அடைக்கின்ற மாதிரி அவருடைய அப்படிப்பட்ட ஹிருதயத்தை உடையவர் பாஷ்யக்காரர். அவருடைய குணம் கூறும் அன்பர். இப்படி பாஷ்யக்காரருடைய கீர்த்தியை மொழியக்கூடிய கூறத்தாழ்வான் அவருடைய சிஷியர்கள் இருக்காளனோ, கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர், அவனிடத்தில் அவன் தாளை பற்றின நல்லோர்கள் இருக்காளே, அவ என்ன பண்ணு கேட்டா அடிகண்டு கொண்டு கண்டுகொண்டு என்னையும் பார்த்து, ரொம்ப அற்புதமான பாசங்களா இருக்கு, என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து அதுல அருள் செய்வது நலம் அப்படிங்கிற இல்லையா. அது மாதிரி என்னையும் ஆள் அவருக்கு ஆக்கினரே, அவரிடத்துல என்னையும் ஒரு சிஷ்யனாக ஆக்கினாலே, அதை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் சாதிக்கிறார். சுவாமி தேசியனுடைய பாசனமும் இருக்கு, ஆளும் என்று அடைக்கலம் சாதிக்கிறார். ஆளும் அப்படின்னா அதான் தாசன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அகம் தாசன், அடியன் தாசன் சொன்னா ஆளலாம் அர்த்தம், என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம். அதுக்கு ஜாகிரதையா பயன்படுத்தணும். அடியன் தாசன் அடியன் தாசன் சொல்றோம், தாசன் என்ன அர்த்தம்னா தாசன் பத்திக்கு அதான் அர்த்தம், என்ன பண்ணணும் பண்ணலாம், பின்னாடி பார்க்க போறோம், விற்கலாம் வாங்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பாவம் அது. அதான் ஆள், ஆளும் என்று அடைக்கலாம். ஐ சப்ஜெக்ட் மைசெல்ஃப் ஒன் டு யூன்னு சொல்ற மாதிரி அர்த்தமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு பாவம் அது. புருணாத்மஜோ துவாவபி தன்னியுக்தௌ யதீஷமாஸ்ரித்ய சமஸ்தமர்த்தம் அவாபதுஸ்தத்வசுதம் கனிஷ்டம் பூர்ணோப்யதாத் தத்பகுமான பாத்திரம். இப்ப ரெண்டு பேரும் கிளம்புற பிள்ளை பிள்ளான்னு பார்த்தோம், திருமல நம்பியினுடைய குமாரர்கள். ஏன்னா திருப்பி திருமலைக்கு போயிருக்கார் இல்லையா, போய் தண்டன் சமர்ப்பிக்கிறதுக்கு போனா மறுபடியும் திருமலைக்கு போயிருக்கா, மறுபடியும் வரலாம் கிளம்பி தீர்மானமா பாஷ்யக்காரிடத்துல சிஷ்யனாகணும்னு வரா. பிள்ளானபிஜம் சததேன தத்தம் கோவிந்தபட்டம் நிஜயாச்சிதம் சகிருஷ்யஹிஷ்டமாபரங்கம் காஞ்சி பதாதேவ யதீஸ்வரஸ்ச. பிள்ளான் அவரே விரும்பி வரார், ஆனா கோவிந்தபட்டர் பாஷ்யக்காரர் கேட்கிறார், கோவிந்தரை தாருன்னு கேட்கிறார் பெரியநம்பி கிட்ட, யாச்சிக்கிறார். கைங்கரியத்துக்கு ஆள் வேணும், கோவிந்த பட்டர் அனுப்பணும் சார், ஆனா கோவிந்த பட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வரத்துக்கு. ஏன்னா அவர் பெரிய திருமலையே பெரிய திருமலை நம்பியே குருவா பாவிச்சின் இருக்கார், அவருக்கு இஷ்டம் இல்லை வரத்துக்கு. ஆனாலும் அவரிடத்துல தாச விருத்தி பண்றதுனால பெரியாழ்வார் பாசுர பிரகாரம் கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் புரழா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு இருக்கு. இதுதான் அந்த தாச பாவமானது. அப்ப என்ன பண்ணலாம், டிரான்ஸ்பர் பண்ணலாமா, பிரான்ச்ல டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி? ஏன்னா நம்ம ஆப்ஷன் கிடையாது, முதலே சைன் பண்றோம், எங்க மாத்தினாலும் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சைன் பண்றோம், அப்புறமா வாய்தா வாங்குறோம் வேற விஷயம். ஆனா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முதல்ல போச்சவே எந்த பிரான்ச்ல, அசாம்ல போட்டாலும் ஒர்க் பண்ணணும், கேரளால போட்டாலும் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி என்ன ஆகுது கேட்டா, என்னை எந்தம்மை விற்கவும் பெறுவார்களேன்னு அந்த மாதிரி பெரியநம்பி என்ன பண்றாரா, அதை கேட்ட உடனே ஆக்சிடென்ட் போ அப்படின்ட்டாரா. கொஞ்ச தூரம் போறா, கொஞ்ச தூரம் போனா கோவிந்த பட்டருக்கு ஒரே முகத்துல வாட்டம். பாஷ்யக்காரர் திருப்பி பாக்கிறார், புரிஞ்சுட்டார், சரி நீ போய் பெரிய நம்பியை கேட்டுண்டு வா, திருமல் நம்பியை கேட்டுண்டு வான்னு அனுப்புறார். போய் வாசல் நிக்கிறாரா, குரல் கொடுத்து பாக்கிறார், திருமல் நம்பி வெளில வரவே இல்லையா. அப்ப ஒரு வசனம் சொல்றா, என்ன வசனம்னா, நாம் விற்ற பசுவிற்கு புல் இடுவதில்லை. பசுவை வித்தாச்சுன்னா வித்ததுதான், அதுக்கு வேற புல் விட்டுருப்பால, போயிட்டு வா அப்படின்ட்டாரா. இதுக்கு என்ன சுவாரஸ்யம் கேட்டா, அப்படின்னோட பாட்டி சொல்லி ஞாபகம், அவ சின்ன வயசுல அந்த காலத்துல மாடு இருக்கும், ஒரு பசுமாட்டை வித்துட்டாலாம், வித்துட்டா அது ஓடினு போயிட்டான் அடுத்த ஊருக்கு வேண்டுமோ. அடுத்த நாள் கார்த்தால பார்த்தா அது வந்து நிக்கிறதா, இங்கே மேனு கத்தி மானு கத்தி நிக்கிறதா. மாடுகளுக்கு அந்த அளவு அறிவு உண்டு, அந்த அட்டாச்மெண்ட் அவைகளுக்கும் உண்டு. ஆனா வித்தா வித்தது தானே, திருப்பி நம்ம மாத்திரை வச்சுக்க முடியுமான்னா. அது மாதிரி சொன்னாலும் விற்ற மாட்டுக்கு புல் இடுவதற்கு நீ போயிட்டு வா அப்படின்ட்டு. உடனே கோவிந்த பெற்றக்கு வேற வழி இல்ல, இவரும் அமைச்சுட்டாரு, இப்ப வித்தாச்சு சோல்டுன்னு சொன்னா இருக்க முடியாது. அதனால கிளம்பி பாஷ்யகாரோட போறாரா. அதுக்கு தேசிகன் இந்த பாவத்துக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார், அபிகம்ய சென்ன கனகா சுமேதசா விதிச்சக்கரவர்த்தி பதபத்ம பத்தனம் ஹரிபத்ததாச ரசிகா பரஸ்பரம் கய விக்ரய அருக தசையா சமிந்ததேன்னு இத்திராசப்தத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் அது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஒரு ராஜ்யத்தை ஒரு புதுசா ஒரு கேபிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்றதா இருந்தா அது ஒரு பத்மம், ஒரு தாமரை மாதிரி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா. இதுல ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்படி எதிராஜர் ராஜன் இல்லையா, ராஜா, அதான் எதிராஜர். பத பத்ம பத்தனம் சக்கரவர்த்தி, எதி சக்கரவர்த்தின்னு போட்டுனாரு, எதி சக்கரவர்த்தி பத பத்ம பத்தனம், பட்டணம் சொல்லுவாங்க பத்தனம். அப்ப திருவடி தாமரையானது ஒரு பட்டணம் மாதிரி இருக்கான். அத அபிகம்ய சம்யக்கு அணகாக, குற்றமற்றவர்கள் அதை நன்றாக அடைந்து சுமேதசகன்னு சொன்னா நல்ல ஞானத்தை உடையவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, ஹரிபக்த தாஸ்ய ரசிகாக, அவளுக்கு ஒரு ராசிக்கம் இருக்கு. என்னன்னா அந்த தாஸ்ய பாவத்திலேயே ராசிக்கம், எந்த கைங்கரியம் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிறது, இந்த கைங்கரியம் தான் பண்ணுவே இதை பண்ண மாட்டேன்றது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க கேட்டா, பரஸ்பரம் கய விக்ரய அருக தசா, விக்ரயம் பண்றது நம்ம தமிழ்ல சொல்றோம், விக்ரய பத்திரம்னா விக்ரயம்னா விக்கிறதுன்னு அர்த்தம், கிரய விக்ரய வாங்கல் கொடுத்தல், அதுக்கு அருகதையா தங்களை வச்சுக்கிறாங்க. யார் எங்க போச்சாலும் போறது, அதான் முதலே பார்த்த முதலியாண்டான் அந்த சீதன விளையாட்டியா போறாரு, போன போகணும் அவள் தான், மறுபேச்சு கிடையாது. அந்த மாதிரி சமீந்தத்தேனா அடைகிறார்கள் அழகா சாதிச்சார். பட்டாரகம் தம் ச பராசராக்கியம் கிருத்வா கிருதம் தேன சஹஸ்ரநாம் நாம் பாஷ்யம் பிரதிஷ்டாபி ச யாமுனார்ய மனோரதம் பூரித்தவான் திவீயம். போன ஸ்லோகத்தில் ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்கு. அப்ப குலத்தாழ்வானுக்கு நேத்திக்கு சொன்ன அந்த விருத்தாந்தம் இருக்கு இல்லையா, அந்த பெருமாள் பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுண்டு அவருக்கு புத்திரர்கள் பிறக்கிறார். அதுல முக்கியமா பராசர பட்டர், அவருடைய அவதாரமானது ஏற்படுறது. இப்ப அந்த பராசர, அந்த குழந்தைக்கு பராசரன் பேர் வச்சதுனாலேயே யாமனாச்சாரியருடைய இரண்டாவது அந்த ஆஷாவானது நிறைவேறுறது. என்னன்னா, வியாசருடைய பிதாவினுடைய பெயரை வைக்கணும் சொன்னார் அவர், அதான் பராசரருடைய பெயரை வந்து அவருக்கு சாத்தினா. அந்த பட்டரை பத்தி நிச்சயமா ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும். பராசர பட்டருக்கு ஸ்ரீரங்க நாயக்கி தான் தாயா வந்து வளர்க்கிறார். அவர் மகான், பெரிய ஜீனியஸ். ஒரு வாட்டி ஸ்ரீரங்கத்துல காவேரி கரையில விளையாடி மணல்ல, அப்ப நல்ல படிச்சவாளுக்கு என்னன்னு கேட்டா டிபேட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணணும் தம்மளுடைய அந்த ஸ்கில்ல. படிச்சுட்டு ஆத்திலே உட்கார்ந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. அதனால என்ன பண்ணுவோம், அப்பப்ப டிபேட்னு வந்து அவங்க உற்சாகம் ஆயிடுவா. சர்வஜ்ய பட்டர்னு ஒருத்தன் பாஷ்யக்காரருடைய வாத விவாதங்கள்லாம் கேள்விப்பட்டு பாஷ்யக்காரரை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு பல்லக்கில் வந்துட்டான். அவன் இடம் தெரியாது, கேட்டுட்டு வரான். வந்து அந்த பசங்களாம் விளையாடிட்டு இருக்கா, பராசர பட்டரோட கண்ணில் படுறார். அப்ப கூப்பிட்டு கேட்கிறார், எப்பா உங்க எதிராஜர் இருக்காரு, எங்க இருக்காருன்னு கேக்குறேன். அப்ப பராசர பட்டர் கேக்குறாரு, எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல நான் பதில் சொல்றேன், நான் ஒரு பண்டிதன், அவரோட வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றேன். ஓ அப்படியா, இவர் குழந்தை அஞ்சு வயசு ஆறு வயசு வச்சுக்கோ, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க எங்க பாஷ்யக்காரிடத்துல போய் வாதம் பண்ணணுமா வேணாமனு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்திலயும் பசங்க கேள்வி கேட்கறது ரொம்ப பயமா தான் இருக்கு. அப்பா ஒரு டவுட் அப்படின்னா என்ன கேட்க போறான்னு தெரியல நமக்கு. ஏன்னா நம்ம கிட்ட பதில் இல்ல, ரொம்ப யோசிக்கிற அந்த காலத்துல நான் கேட்கற கேள்வியில இழக்க முடக்கா இருக்கு. நம்மளே வாய்தா வாங்கிட்டு நாளைக்கு சொல்றேன் படுதான் சொல்ல வேண்டியிருக்கு. சர்வங்கம் என்ற பாக்குறாரு, இதுவோ சின்ன குழந்தை என்ன விளையாட்டுது நம்ம கிட்ட போய் போட்டி போடுறது, சரி கேளு அப்படின்னு சொல்ற கேளு அப்படின்றார். பராசர பட்டர் கீழே இருந்த பூமியில இருந்து கொஞ்சம் ஒரு பிடி மண் எடுக்கிறார். எடுத்து இதுல எவ்வளவு மண் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். சர்வங்கம் பட்டருக்கு தூக்கி வாரி போடுறது, இதுன்னு ஆற காரியமா இன்னைக்கு எப்படி என்றது மண் எல்லாம் உட்காந்து என்ன முடியாது யோசிச்சுட்டே இருக்க, என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார். பராசர பட்டர் சொல்றார், என்ன சுவாமி இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறேன், ஒரு பிடிமண்ணு சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறார். அது அளவு தானே, இப்ப என்னென்று பாலான்னு அப்படியே கீழே விழுந்து செஞ்சுட்டு திரும்பி போயிட்டாராம். இவரே இப்படி இருக்காருன்னா அவர் மீது பாருன்னு திரும்பி போயிட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு மேதை பராசர பட்டர். இன்னொரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கலாம். இந்த காலத்துக்கு நமக்கு தேவையான சுவாரஸ்யம். அதுக்காக பராசர பட்டர் கிட்ட ஒருத்தர் திருவாராவணம் கத்துக்கணும்னு போனாராம். அப்ப பட்டர் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு டீடைல்ல கிளாஸ் எடுக்கிறார். எடுத்தா ரெண்டு ரெண்டரை மணி நேரம் மேல போறது பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். பண்ணிட்டு போயிட்டு வரணும்னு நம்பிச்சார். ரெண்டு நாள் ஆச்சு, இவருக்கு சந்தேகம் வந்ததோ கேட்டதில்ல. உடனே பராசர பட்டர் திருமாலைக்கு போறார். உடனே பட்டர் ரெடி ஆயிட்டுருக்கார் திருவாராவணம் பண்றதுக்கு. ரெண்டு நிமிஷம் இருக்கா நான் வந்து திருவாராவணம் பண்ணிட்டுறேன்னு போறார். போன அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டார், மணி அடிச்சுட்டு வந்துட்டார். இவரு சந்தேகம், என்ன சுவாமி முதல்ல அன்னைக்கு கிளாஸ் எடுக்கச்சே ரெண்டரை மூணு நேரம் கூட போச்சு, அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டேன் கேட்டா பட்டர் சாதிச்சாரா, எனக்கு இதுவே ஜாஸ்தி உனக்கு அது போறாதுன்னு. நீ மூணு மணி நேரம் ஆறாவது மணி உனக்கு போறாது, எனக்கு அஞ்சு நிமிஷமே ஜாஸ்தி நேரம். ஏன்னா அவ இருந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு பாருங்க, அது எப்பயுமே பகவத் சிந்தனமே ஓடிட்டு இருக்கு, மத்தியமா வந்துட்டு இருக்கு, மணி அடிப்பாரா பத்தி எழுதுவார சொல்லுங்க. ஏன்னா அப்படி ஒரு பக்தியில் இருக்கவாளுக்கு திருவாராதனம்னா அவளுக்கு செகண்டரியா போயிடும், பண்ணாம இருக்க மாட்டா, பண்ணுவான் லகு. இதுல நமக்கு என்னன்னு கேட்டா, யாருல திருவாராதனம் நம்ம போய் வேடிக்கை பார்க்க வேண்டாம், அவன் மாட்டுக்கு அவன் பண்ணட்டும். ஏன்னா பகவானுக்கு அவளுக்கும் இருக்கிற டீலிங் இது, என்ன சுவாமி ஆயிடுச்சா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்க வேண்டாம். இத வேடிக்கை கதை சொல்லுவா, ரெண்டு பேர் என்ன பண்ணா ஊருக்கு போனா சாயங்காலம் சந்தியா வந்த நேரம் ஆச்சு, கொலக்கரையில உட்காண்டா உட்காந்தா அருகே விட்டா ஜபம் பண்ண ஆரம்பிச்சா, ஜபம் பண்ண ஆரம்பிச்சா அப்படி உட்காந்துருக்கா, அப்படி உட்காந்துருக்காரு பாக்கிறார். அவர் என்ன எழுந்துக்கல, இவர் எழுந்துக்கல, இவர் அவரை பாக்கிறார், அவர் இவரை பாக்கிறார். ஜபம் எப்ப முடிஞ்சு போயிடுச்சு, யார் முதல்ல எழுந்துப்பான்னு பாத்துக்கா, ரெண்டு பேரும் கொசுவா புடுங்கிறது, என்ன சுவாமி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. எப்பயோ ஆயிடுச்சு உமக்கு என்ன ஆலையன்னு கேக்குறாரு. இப்ப என்ன ஜம்மம், இப்போ அவர் எவ்வளவு பண்ண உமக்கு நீ எழுந்து போக வேண்டியதுதானே. ஆக இந்த இந்த காரியங்கள்லாம் பக்தியும் பாவனையும் இருக்கணும் ஒழிய, அதை காட்டுறதுக்காக தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஐதிகங்கள் இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும் நம்ம. அடுத்து ஒரே ஐதிகத்தை பார்த்துட்டு மேல பாஷிகா கதைக்கு போகலாம். பராசர பட்டருடைய காலத்துல ஒருத்தர் தன்னுடைய கன்னிகைக்கு விவாகம் பண்ண வேண்டியிருக்க பட்டர் இடத்துல சகாயம் கேட்கிறாதான். கேட்டா பட்டர் ஏதோ காரியத்துல மறந்து போயிடுறார், கொடுக்கல. விவாகம் ஆயிடுறது, கஷ்டப்பட்டு பண்ணிடுறார். அப்ப அடுத்த நாள் கோவிலுக்கு பட்டர் போயிட்டு வரைச்சு அவர் எதிர வரார். வந்தா அவருக்கு மனக்கவலை, ஏன்னா அவர் தரையன்னு சொன்னார் இல்லையா, என்ன சுவாமி நீர் எல்லாம் பெரிய ஆளா இப்ப கேட்கறமா இல்லையா, நீ எல்லாம் பெரிய மனுஷனா அப்படின்னு அவர் மாட்டுக்கு ஆரம்பிச்சு கத்திட்டு இருக்காராம். கூட வந்த சிஷியெல்லாம் கோவம் வந்துருத்தான், யாரை பார்த்து பேசுறீருன்னு பட்டர்ல சொன்னாரா பிரசாம இருக்கும் அப்படின்னாரா. அவர் கத்தி முடிச்ச வரைக்கும் ஒன்னும் சொல்லலையா, க்ஷமா பிரார்த்தனை பண்ணிட்டாராம். சிஷியர்கள்லாம் கேட்டாலாம், ஏன் சுவாமி உமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, ஏன்னா அவர் விளையாட்டு ஞாபகப்படுத்த கூடாதா என்ன நீர்னா. அப்ப முக்கியமான விஷயம் சொன்னார், என்னன்னா நாம பண்ணின தப்ப சபையில ஒருத்தர் சொல்லி நாம பொறுமையா கேட்டோம்னா நம்முடைய பாப்பங்கள்லாம் கழியறதான். பிராக்டிக்கலான ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு ஆக்ரோஷப்பட வேண்டாம், வளர்த்துக்கலாம், பட்டரை ஞாபகம் வச்சுக்கலாம். நாம தப்பு பண்ணியிருந்து ஒருத்தர் அந்த தப்ப சபையில சுட்டி காட்டும் பொழுது கோவப்படாம நாம் பண்ணது தப்புன்னு நினைச்சோம்னா என்ன ஆறுதுன்னு கேட்டா நம்முடைய பாவங்கள்லாம் கழியறதான். உடனே என்ன கேப்பா, பசங்க நான் தப்பு பண்ணாதப்ப கத்தினா அப்படின்னு கேப்பா, தப்பு பண்ணாதப்ப நான் ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம், அவளோட புண்ணியெல்லாம் கையிறதுன்னு. ஆக மொத்தம் ஏதோ கையிறது. ஆக இந்த விருத்தாந்தம் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா, சூரியவேஷ்டவர்கள் அந்த பரஸ்பர பாவத்தை வளர்த்துக்கலாம். ஏதோ எத்தனையோ கைங்கரியம் பண்றோம், எத்தனையோ அபச்சாரம் பண்றோம், ஏதோ பண்ணாம ஒண்ணும் இல்லையே, நம்ம ஒண்ணும் அப்படி அப்பாற்பட்டவர் இல்லையே, தப்பு நடக்கிறது சகஜம், சுட்டி காட்டுறாளா சமைக்கணும் சுவாமி ஏதோ ஆயிருத்துன்னு சொல்லிட்டு போனா இல்ல, இப்படி இந்த மகான்களுடைய சரித்திரத்தை கேட்கறது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது. அடுத்து கதாச்சித் அந்தர் மதமர்த்த சிந்தாம் திவ்ய பிரபந்தஸ்ய சமாசரந்தம் யதீஸ்வரம் வீக்ஷச பூர்ணபுத்ரஹ தத் சிந்திதார்த்தோ க்ஷேமாதித்யவோசத். பிள்ளான் பாஷ்யகர் ஆசிரிச்சு இருக்கார். அப்ப ஒரு நாள் பாஷ்யகர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய திருமாலையில ஒரு பாசுரத்துக்கு அதை சிந்தனம் பண்ணிட்டு அபிநயம் பண்ணிட்டுக்காராம். ஏன்னா பிரபந்தத்தை வந்து நம்ம அனுபவிக்கணும். விரும்ப சொல்லிருக்கோம் கோஷ்டியில இருந்தாலும் அனுபவம், ஆனா அனுபவம் மிஞ்ச கோஷ்டியில சேவிக்க முடியாது. ஆனா கோஷ்டியில சேவிச்சுட்டு அப்புறம் ஆத்துக்கு போய் அனுபவிக்கணும், ஏன்னா அப்புறம் கோஷ்டி ஓடாது. அந்த மாதிரி இவர் அனுபவிக்கிறத பார்த்துட்டு பிள்ளான் இந்த பாசுரமா அப்படின்னு கேட்டாராம். இந்த பாசுரம் அனுசந்தானம் மாறுதோ அப்படின்னு கேட்டாராம். அது என்ன பாசுரம்னா, திருமாலிலும் சோலைமலை என்னே என்ன திருமால் வந்து நெஞ்சினரை புகுந்தான்னு பத்தாம் பத்துல வரக்கூடிய பாசுரம். அவர் அபிநயம் பண்ணதை பார்த்துட்டே இவர் கண்டுபிடிச்சிட்டாராம். உடனே பிள்ளான்னு ஆச்சரியமா பாஷகா சாச்சாராம், நீர் வந்து ஆளவந்தாருடைய நாசமுனிகள் வம்சம் ஆக்சுவலா. ஏன்னா திருமலை நம்பியே அவளுடைய வம்சத்துல வந்தவர்தான், அதனால்தானே உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு சுவாபாவிகமா தெரியுது. அப்ப அந்த வம்சத்துக்கு உண்டான ஒரு ஸ்ரேய சிச்சமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, சபைகள்ல ஒரு வம்சத்துல ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவளை கூட ஒரு மரியாதை பண்றது. ஏன்னா நமக்கு தெரியாது அது அந்த ஜீன்லயே வெட்லயே அவளுக்கு வரும். இவர் வாசிக்கிறாரோ வாசிக்கல இரண்டாம் பட்சம், அதுக்காக தான் அவளை கூட்ட முதல்ல இந்த இதுல வந்திருக்காரு, இந்த பரம்பரையில வந்திருக்காரு மரியாதை பண்றது. அப்ப சொன்னாரா, இதுதானே தேவர் நினைச்சிட்டு இருக்கிறதுன்னு சாதிச்சாராம். சதீரிதார்த்தம் நிஜ சிந்திதம் தம் சுத்வா யதீஷோ யதி விஸ்மிதஸ்தன் நாதான்மயா வேத ததேதி மத்வா மஜ்ஞான புத்திர அபிஷத் இது அபிஷஸ்வஜேதம். அபிஷஸ்வஜேனா கட்டிக்கிறது. அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டாரா, என்னுடைய ஞான புத்திரனேன்னு அப்ப கேட்கிறார். அப்ப திருக்குறுகிற பேர் வைக்க போறாரு, பேர் வைக்கிறார்கள் நான் சொல்லிட்டேன் அடியேன். பிள்ளான கட்டி அணைச்சிட்டு என்னுடைய ஞான புத்திரனேன்னு பாஷ்யக்காரர் அங்க அவனிடத்துல ஒரு அபிமானத்தை காட்டுறார். நாத அன்வையாத்து, அன்வயம்னா எங்க அன்வயம் கேட்பா, பெரியவாள்லாம் கேட்கச்சு அன்வயம் எங்க அப்படின்னு கேட்பா. அன்வயம் எங்கன்னு கேட்டா எங்க ஆசிரியச்சிருக்கன்னு கேட்பா, எந்த பரம்பரை அல்லது எங்க அன்வயம் கேட்பா. அப்ப நாத்த அன்வய நீ இந்த நாத்த நாசமனுடைய குலத்துல வந்ததால் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆச்சரியப்பட்டு, இவர்தான் திருவாய்மொழி பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான பர்சன் அப்படின்னு சொல்லப்படுறார். ராமானுஜாரியஸ்ய யதீஸ்வரஸ்ய ஞானாத்மஜஸ்தஸ்ய சபாதுகேதி ஖்யாத ஷதாரே சரம பிரபந்தம் வியாக்யாதவாந்தம் குருகேசவர்யஹ. குருகேசவரியகன்ற சம்ஸ்கிருத பெயர் அது, அதான் திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு பெயர். அவருக்கு அந்த பெயரை சூட்டி பெயரை சூட்டிட்டார். மூன்றாவது ஆளவந்தருடைய இதுவும் பூர்த்தி ஆறது. முதல்ல சீவாசியம் பண்ணினார், பராசரப்பட்டருக்கு பெயர் வச்சார், திருக்குறுகை பிரான் பிள்ளான். இவரை கொண்டு என்ன பண்ணு கேட்டா, கியாத்தஹ ஷடாரேஹே சரம பிரபந்தம், கடைசி பிரபந்தமான திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்தை அவரை கொண்டு எழுத சொல்றார். அந்த வியாக்கியானத்துக்கு தான் ஈடுன்னு சொல்றோம். ஆறாயிரப்படின்னு பேரு. ஆறாயிரப்படின்னு சொன்னா ஆறாயிரம் கிரந்தங்கள். கிரந்தம்னு சொன்னா புக் இல்ல, அது ஒரு அளவு. இத்தனை இத்தனை எழுத்து இத்தனை செலவெல்லாம் இருக்கணும்னு கணக்கு எடுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷம். அதுல ஆறாயிரம் கிரந்தம் இருக்கு. ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் 32 அக்ஷரம் கணக்கெல்லாம் இருக்கு. அதனால அதுக்கு ஆறாயிரப்படினே அதுக்கு ஒரு பெயர். யதீஸ்வராப்யாத் யஜ்ஞமூர்த்தேர் ஜிதோ பவே தஜ்ஜயதோ மதஸ்தஹ இதி பிரதிஜ்ஞாய ச ரங்கபுரியாம் ப்ராவர்த்ததாஷ்டாதஷ ராத்திரவாதஹ. பாஷ்யக்காரருடைய புகழ் எல்லா இடத்துக்கும் பரவின் இருக்கு. அவரோ அத்வைத்தம் தனக்கு முன்னாடி இருந்த பிரசித்தமான சம்பிரதாயத்துல அதுல உடைக்க முடியாத கோட்டை மாதிரி இருந்தது உடைச்சு காண்பிச்சுட்டார். அதனாலேயே நிறைய அத்வைதிகளுக்கு இவரை வாதத்துல இழுத்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு துறை இருந்தது. அப்ப யஜ்ஞமூர்த்தின்ற ஒரு அத்வைதி வரார், வந்து வாதம் பண்ற பாஷ்யக்காரோட. என்ன அக்ரிமெண்ட்னு கேட்டா, யார் தோற்கிறாலோ ஜெயிக்கிறவாளுக்கு சிஷியாலாயிரணும். பாஷ்யக்காரர் தோர்த்தா அத்வைதத்தை தழுவனும், யஜ்ஞமூர்த்தி தோர்த்தா விசிதாவேதி ஆவார். சேலஞ்ச் ரொம்ப பயங்கரமான சேலஞ்சு. யஜ்ஞமூர்த்தி அதாவது ஒரு ஒரு சம்பிரதாயம் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒரு சம்பிரதாயத்தில் ஏற்பட்ட விஷயம் இல்ல. அந்தந்த ஆச்சாரியர்களும் அவ எல்லாமே ஜீனியஸ் தான். அவாவா மத்திக்கு என்ன பட்டதோ அத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவ சொல்லிட்டு போயிருக்கா. நம்ம கொண்டு இது தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா, இவர் பெரியவரா அவர் பெரியவரான்னு. அப்போ ஒருத்தர் வந்தார், உங்க ரெண்டு பேரை காட்டிலும் அவர் ரெண்டு பேர் பெரியவா போயிட்டு வாங்க அப்படின்னு. அது மாதிரி அவள எங்கேயோ இருக்கு அவ லெவல். அது பாஷ்யக்கார தப்பு சொல்லலாம், தேசிக தப்பு சொல்லலாம், நம்ம போய் இது ரைட்டு தாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் நம்ம சம்பிரதாயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் நம்ம அறிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ஒவ்வொன்றிலும் அவ்வளவு ஆர்குமெண்ட் இருக்கு, நியாயம் தர்க்கம் தெரியாம ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ள போக முடியாது. வெறும் உபன்யாசம் கேட்கலாம், தர்க்கம் ஞானம்லாம் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்க முடியாது. அதனால அந்த காலத்துல முதல்ல சாமானிய சாஸ்திரம்னு முதல்ல தர்க்கம் வியாக்கரணம் எல்லாம் சொல்லி வச்சிருவான், அப்புறம்தான் ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ளே போக முடியும், பிரவேசம் ஆக முடியும். அப்படி இந்த யஜ்ஞமூர்த்தி ஆர்குமெண்ட்னா டெரிபிள் ஆர்குமெண்ட். 17 நாள் ஆயிடுத்து, பாஷ்யக்காரருக்கு என்னன்னு புரியல, என்ன ஒரு விளையாட்டு இது, என்ன கொண்டு இப்படி என்ன ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு துரந்தரன ஆக்கி என் மூலமா இந்த சம்பிரதாயமானது மாறணுமா அப்படின்னு ஒரு துக்கம் வந்துருக்கு. அப்ப 17வது நாள் பட்டினி இருந்து வரதனுக்கு விசேஷ ஆராதனை பண்ணி க்ஷயத்துக்கு எழுறார். அப்ப வரதனே கனவுல வந்து, என்ன சுவாமி, ஆளவந்தாள கிரத்தத்தை மறந்துட்டேரா, சித்தி திரயம் இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்த, ஒரு தடவை அந்த ஸ்ரீகோஷத்தை வாசிச்சுட்டு அந்த ஆர்குமெண்ட கொண்டு அந்த யஜ்ஞமூர்த்திய ஜெயிச்சுட்டு திருப்பியும் மதத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு, அந்த யஜ்ஞமூர்த்தியும் தோத்தா தோத்ததுதான், அவரும் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு ஸ்ரீ விசுத்தர்வேதியா மாறுதார். அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார், என்னன்னா வரதனுடைய பெயர்லயே அவருக்கு ஒரு பெயரை கொடுத்து அவரை கொண்டு சில காரியங்கள்லாம் பண்றார். ஸ்வப்னே யதீஷோ வரதேக்ஷித ஸ்தன்ன மாயா மத ஸ்தாபக யஜ்ஞமூர்த்தி வாதே ஜயத்தம் வரதாக்கியாஸ்தம் சொன்ன விஷயத்த ஸ்லோகத்தை சொல்றார். சொப்னே கனவுல வரதனே எழி, இந்த மாதிரி நீ வந்து சித்திசிரியத்தை வாசிச்சு பண்ண வேண்டியதுன்னு சொல்லி அந்த யஜ்ஞமூர்த்தியை ஜெயிச்சுட்டு அந்த வரதன்ற பெயரே அவருக்கு கொடுத்து அவருக்கு அருவாள பெருமாள்னு ஒரு பெயர் உண்டு அந்த யஜ்ஞமூர்த்திக்கு. அவரையும் தன்னுடைய இதுல ஆட்கொண்டார். ஆட்கொண்டார்னா அன்னைக்கு சொன்ன மாதிரியே அத்வைத சம்பிரதாயத்தில் இல்ல ஏகதண்டி சன்னியாசிகள் அவளுக்கு யஜ்ஞபுகிதம் கிடையாது. ஆனா விஷுகாத்வைத மதத்தில் திருதண்டி யஜ்ஞபுகிதம் உண்டு. ஆனா அதுக்கெல்லாம் நிறைய சாஸ்திரத்துல தர்ம சூத்திரங்கள்லாம் நிறைய அதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு, ஏதோ ஒன்று மாறிட்டா திருப்பி மாத்திக்கிறதுக்கெல்லாம் உண்டு. அது மாதிரி இவரையும் ஒரு பிராசித்தம்லாம் பண்ண சொல்லி இவருக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருப்பிதை கொடுத்து அவரு சிஷ்யரா மாத்தின்றார். ததோ யதீஷஸ்ததிஷோ விஜேதம் சிஷ்யைரணகை அநேகை சஹ தத்ர தத்ர கத்வா விஜித்யாத் அன்யமதம் சமஸ்தம் சரஸ்வதி பீடமதாசாத. ரெண்டு ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிடலாம், அப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். என்ன பண்றார், பல விஷயங்கள்ல போய் வாதிகள்லாம் வெண்ணு பிற மதத்தெல்லாம் வெண்ணு பார்த்தான். அது சமயங்கள் பதைப்பண்ட ரீதியில எல்லாரையும் போய் ஜெயிச்சு அங்கங்க போய் தம்முடைய சரஸ்வதி பீட்டத்துக்கு போய் சேர்ந்துட்டார். சரஸ்வதி பீட்டமானது காஷ்மீரத்துல, இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்கு பேர் காஷ்மீர்ல இருக்கோ என்னமோ, அங்க இருக்குது, இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு போனார். எதுக்கு போனார்னு கேட்டா, தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அந்த கோஷத்தை எடுத்து அங்க போறார். போனா சத்பாஷ்யமாதாய நிதாய மூர்த்ரீம் ஸ்ரீபாஷ்யமே தத் வரபாஷ்ய கிருத்கம் இதீவ தஸ்மை பிரதசௌச தேவீம் பாஷ்யம் அயக்ரீவம் அபி ஸ்வதேவம். எல்லா அந்த காலத்துல எல்லாம் உண்டு, திருவாய்மொழிக்கு எல்லாம் என்ன பண்ணும் கேட்டா, அந்த சதஸ்ல போய் சபையில போய் அந்த கிரந்தத்தை ஸ்தாபிச்சா அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். கிடைச்சாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த காலத்துல. அதான் கம்பராமாயணம் பண்ணப்ப கூட அந்த ஸ்ரீரங்கத்துல மண்டபத்துல போய் வச்சப்ப லட்சுமி நரசிம்மங்கிட்ட இருந்து ஒரு கர்ஜனை வந்து அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அது மாதிரி இந்த சரஸ்வதியினுடைய விக்கிரகத்துல போய் அவளுடைய திருவடியிலயோ அல்லது மடியிலயோ அந்த ஸ்ரீபாஷ்ய கோஷத்தை வச்சப்போ பார்த்தா அது அவளுடைய சிரசுக்கு போயிருந்தது. அவளும் என்ன பண்ணு கேட்டா, பாஷ்யக்காரன்ற பெயரை ராமானுஜருக்கு சூட்டுறா. பாஷ்யக்காரன்றது ஒரு காரண பெயர், எந்த பாஷ்யத்தை யார் பண்ணாலும் அவருடைய பாஷ்யக்காரன் பெயர். பதஞ்சலிக்கு பாஷ்யக்காரன் பெயர் வியாக்கரண சாஸ்திரத்துல. ஆனா இங்க நமக்கு ஸ்ரீபாஷ்யக்காரன் சொன்னாலே அது நம்முடைய ராமானுஜரை குறிக்கிறது. அந்த பட்டத்தையும் கொடுத்து அவருடைய கிரந்தத்துக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி தான் ஆராதிச்ச ஹயக்ரீவ மூர்த்திய பாஷ்யக்காரருக்கு கொடுத்து கொடுக்கிறார். கிருண்ணன் ஹயக்ரீவம் அபி பிரணம்ய குலாகதம் தம் வரதம் ச நித்யம் ஆராதயன் அன்யமதானி ஜித்வா ஸ்ரீ வேங்கடாத்ரிம் புனராசசாத. வழியில வரைச்சு வரதன் தான் இவருடைய ஆராதன தேவதை. அந்த வரதனையும் ஹைத்திரியனையும் ஆராதிச்சுட்டு வழியில வரைச்ச என்னென்ன மதங்கள்லாம் உண்டு, அந்நிய மதங்கள்லாம் உண்டு. அதாவது ஒரு ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு பண்ணணும் என்னன்னா, பாரத தேசத்துல எங்கெங்கெல்லாம் வைஷ்ணவமானது பரவேற்று நம்ம தெரிஞ்சுக்கணும். தட்சிண தேசத்துல இருக்கிறவாளுக்கு என்னமோ நாம தான் ஸ்ரீ வைஷ்ணவான்ற எண்ணம் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன், அதுதான் அடியன் பேச முடியுதா? அதான் அடியன் அங்கிருக்கேன். மேல வந்தாதான் தெரியுது கர்நாடகத்துல எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கான், ஆந்திரால எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கான், அதற்கு மேல போனா உத்தரப்பிரதேசம் எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கா, நேபாள எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கா. ஒரு தடவை பரகால மடத்துக்கு அடியும் போயிருந்தப்ப பக்கத்துல அங்க ஜம்முன்னு 12 கிலோமீட்டர் ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தார். ஆனா ரெண்டு பேரும் பேசிக்கவே முடியல, ஏன்னா அவர் கன்னடம் பேசுற, நான் தமிழ் பேசுறேன். ஆனாலும் அவ பிரபந்தத்தை கன்னடத்தை பார்த்து தெரிவிச்சுட்டு இருக்கா. இதே கிரமம் தான், கிரமம் ஒன்னும் மாறல, இதே சாதமரம் பண்ற. ஆனா அவ கன்னடத்துல வாசிக்கல, போய் அவளுக்கு தமிழ் சுத்தமா தெரியல, ஏன்னா அங்கேயே பரகாலமா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர். நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம ஊர் தான் பெருசு, இங்க இந்த பெருமாள் தான் பெருசு, எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா டிராவல் பண்ணதான் தெரியுது நம்மளை காட்டிலும் எவ்வளவு பக்தி சத்தையோட எவ்வளவு பேர் இருக்காங்க. இதுல அரியணை மட்டும் நம்மளும் சொல்ல அரியணை மட்டும் வச்சுட்டு பேசுறேன், ஏன்னா எல்லா பக்தாலும் எல்லா இடத்துலயும் இருக்கா. கடைசி ஸ்லோகம், பக்தா தத்தல்லக்ஷண சங்க சக்கரஹா ஸ்ரீ ஸ்ரீநிவாச சிவயேவநான்யஹ இதீவ சைவே ரச்சிதே விவாதே தத் பிரத்யயம் பிராஹயதி ஈஸ்வரோபி. இதுக்கு அர்த்தத்தை நாளைக்கு தான் பார்க்கணும், ஏன்னா திருமலைக்கு வந்துட்டார். திருமலையில ஒரு சர்ச்சை இப்போ என்னன்னு சொன்னா, அங்க ஏறி இருக்கக்கூடிய மூர்த்தி விஷ்ணுவா சிவனான்னு. அப்ப இது ரிலீஜியஸ், இது எவ்வளவு சுருக்கமா பார்க்க முடியும் அவ்வளவு சுருக்கமா நாளைக்கு பார்க்கலாம். அதை திருப்பி ஸ்தாபனம் பண்ற அந்த சங்க சக்கரங்கள் எல்லாம் சூட்டி அந்த மூர்த்தி விஷ்ணுதான் ஸ்தாபனம் பண்றார் மறுபடியும். ஏன்னா முதல்ல அப்படிதான் இருந்தது, இடையில மாற்றங்கள் ஏற்பட்டது, அந்த மாற்றத்தை போக்கி முதல்ல எப்படி இருந்தோ அதே மாதிரி ஸ்தாபனம் பண்றார். அதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். நாளைக்கு அநேகமா அந்த கிரந்தத்தை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்ன அவகாசம் இருக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய அவகாசத்துல நூற்றந்தாதியில், அதாவது ராமாயண நூற்றந்தாதியிலிருந்தும் வித்யா சப்தத்திலிருந்தும் முக்கியமான சாமியங்கள் கொண்ட சில பத்தியங்கள்லாம் இருக்கு, அந்த ரீதியில அனுபவத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.